والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சத்திய நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் நல்ல நசீபை கொடுத்ததை போன்று அந்த படிப்பணிகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அதன் மூலமாக நம்முடைய இம்மை மறுமை வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்று துஆ செய்தவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்தோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறிய தகப்பனாரை சந்திக்க செல்லும் பொழுது ஒரு இடத்திலே உறங்குகிறார்கள். அப்பொழுது ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அந்த சுபச்செய்தி சொன்னான். அப்பொழுது தன்னுடைய தலைக்கு தலையணையாக வைத்திருந்த ஒரு கல்லை அவர் ஒரு இடத்துல நிறுவிவிட்டு பதித்துவிட்டு சென்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் சொன்னேன். சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சிறிய தந்தையினுடைய 2 மகள்களையும் ராஹிலா லியா என்ற 2 மகள்களையும் திருமணம் முடித்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். வரும்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் நினைவுறுத்தியதும் ஒரு பாறைக்கல்லை, தலையணைக்கு வைத்திருந்த பாறைக்கல்லை அவர்கள் அடையாளமாக நட்டுவிட்டு சென்றதும் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே அந்த இடத்திற்கு அவர்கள் அடையாளமாக வைத்துவிட்டு சென்ற அதே இடத்திற்கு திரும்ப வருகிறார்கள். அவர்கள் வைத்து சென்ற கல் அப்படியே அடையாளமாக இருக்கின்றது. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது. அந்த இடத்திலே நபியே யாக்கூபே, இந்த இடத்திற்கு பெயர் பைத்து ஈல். ஈல் என்றால் ஹிப்ரோனி பாஷையிலே அல்லாஹ் என்று பொருள். ஆனால் நாம் பார்க்கலாம் இஸ்மா ஈல், இஸ்ரா ஈல், மீகா ஈல், இஸ்ரா ஈல் என்று ஈல் ஈல் என்று வரும். ஈல் என்றால் அவர்களுடைய பாஷையிலே, ஹிப்ரு பாஷையிலே அல்லாஹ் என்று பொருள். பைத்து ஈல் என்றால் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு ஒன்று இந்த இடத்தில் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிட்டவுடன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்விடத்திலே ஒரு பள்ளிவாசலை அமைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எப்படி காபத்துல்லாவை கட்டுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வே ஸ்ட்ரக்சர் அமைத்து கொடுத்தானோ இந்த மாதிரி காபத்துல்லா கட்டணும்னு சொல்லி, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்து ஈல், அதாவது அல்லாஹ்வுடைய வீட்டை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்றான். அந்த ஸ்ட்ரக்சர் படியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வீட்டை கட்டுகின்றார்கள். அந்த வீட்டிற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயரிட்டான் பைத்துல் முக்கத்தஸ் என்று. அந்த பைத்துல் முக்கத்தஸை தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்வதற்கு நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழ வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றது. அது மட்டுமல்ல, ஏராளமான நபிமார்கள் அங்கே அடக்கமாக இருப்பது. பாரக்னா ஹவுலஹு, இன்றைக்கு தராவிலே முதல் ஆயத்தே அதான் ஓதுனாங்க, சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித் ஹராம் இலல் மஸ்ஜித் அக்ஸ அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. சுப்ஹான அல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவதான் அஸ்ரா பி அப்திஹி தன்னுடைய அடியானை மினல் மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் ஹராம் என்ற காபத்துல்லாவிலிருந்து இலல் மஸ்ஜித் அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் வரை அவன் தான் தன்னுடைய அடியாரை கொண்டு வந்தான். அஸ்ராபி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்று வட்டாரத்தை எல்லாம் நாம் தான் பரக்கத்து பொருந்தி இடமாக ஆக்கினோம். அந்த பைத்துல் முக்கதஸ் சுற்று வட்டாரத்தை முழுமையும் பரக்கத்து பொருந்திய இடமாக ஆக்கினோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, இதற்காக நம்முடைய அந்த அடியாருக்கு, யாருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அப்படின்னு மேராஜ் சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த மேராஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டது இந்த பைத்துல் முக்கதஸில் இருந்துதான். அந்த பைத்துல் முக்கதஸை முதன் முதலாக அஸ்திவாரம் விட்டு கட்டியது யார்? ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்களுக்கு தான் இஸ்ராயில் என்ற ஒரு பட்ட பெயரும் உண்டு. இஸ்ராயில் என்றால் இஸ்ரா என்றால் அடிமை, ஈல் அல்லாஹ், இஸ்ராயில் என்றால் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற ஒரு பெயரும் யாருக்கு உண்டு? நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்துக்கு உண்டு. அந்த யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பரம்பரையிலிருந்து வந்ததுதான் யூசுப் அலைஹி ஸலாம். யாக்கூப் அலைஹி ஸலாத்து எத்தனை குழந்தைன்னு சொல்லியிருக்கிறேன்? 12 ஆண் மக்கள். அந்த 12 ஆண் மக்களும் 12 கோத்திரமாக 12 குலமாக பிரிந்தார்கள். அவர்களுக்கு தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய சந்ததியினர்கள் என்று பெயர். பனு இஸ்ராயல் எங்கே இருந்தா தெரியுதா? இஸ்ராயல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேரு. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஏற்கனவே சொன்னவங்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள். அந்த 12 ஆண் பிள்ளைகளுமே 12 கோத்திரங்களா பிரிஞ்சாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல வரும், ஃபத்ரிபி அஸாக்கல் ஹஜர் ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரதா ஐனா. பனி இஸ்ராயல்கள் யூதர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துட நபியே எங்களுக்கு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஃபத்ரிபி அஸாக்கல் ஹஜர், நபியே உங்களுடைய அசாவால் கல்லை அடியுங்கள், அடிச்சாங்க. ஃபன் ஃபஜரத், அதிலிருந்து பிளந்து ஓடியது. இஸ்னா அஷரத் ஐனா, 12 ஊற்றுக்கள் பிளந்து ஓடியது. அந்த 12 ஊற்றுகள் எதற்காக? இவங்களுடைய 12 கோத்திரத்தாரை காட்டுவதற்காக. 12 கோத்திரத்தாருக்கும் அல்லாஹ் 12 ஊற்றுகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 12 கோத்திரத்தார் எந்த அடிப்படையில் வந்தாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகள் இருந்து. அதனால்தான் அவங்களுக்கு என்ன பேரு? பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய சந்ததிகள் பேரு. சொல்ல புரிஞ்சுங்களா? சரி. ஹை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பைத்தின் ஃபில் அரதி உதியா ஃபில் அரதி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உலகத்திலே முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய இந்த கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதுல் ஹராம், இதுதான் உலகத்திலே முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். சும்மா ஐயுன், அதற்கு அடுத்தது எது? அதற்கு அடுத்தது எது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒமல் ஒமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு எவ்வளவு கேப், எத்தனை வருஷம் வித்தியாசம்? காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை வருஷம் கழிச்சு மஸ்ஜித் மக்ஸல் கட்டப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஈன சனா, 40 ஆண்டுகள். அப்ப 40 ஆண்டுகள்ங்கிறதுனாலதான் அங்க காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து கட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து கட்டுறாங்க. காபத்துல்லா கட்டிட்டு வர்றாங்க, அல்லது காபத்துல்லா கட்டுறதுக்கு முன்னாடியே சில அறிவிப்பாளர்கள் சில வரலாற்று ஆய்வுகள் சொல்றாங்க, காபத்துல்லா கட்டுறதுக்கு முன்னாடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் பிறந்துட்டாங்க? யார் பிறந்துட்டாங்க? இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. பிறந்த பிறகுதான் அவங்க காபத்துல்லா கட்டினாங்கன்றாங்க. சில பேர் காபத்துல்லா கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இஸ்மாயில் இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்கன்றாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடுத்தபடியா அவங்க மகன் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சோ அந்த 40 வருஷ கேப்லயே, காபத்துல்லா கட்டப்பட்டு 40 வருஷ கேப்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வைத்து எதை கட்ட வைக்கின்றான்? பைத்துல் முக்கதஸ கட்ட வைக்கிறான். சொல்லுவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு கட்டினாங்க பைத்துல் முக்கதஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு பைத்துல் முக்கதஸ கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஷா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டல, கட்டினது யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க, ரிப்பேர் பண்ணாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரிப்பேர் தான் பண்ணாங்க, புதுசா கட்டல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் பைத்துல் முக்கதஸ கட்டினது. புரிஞ்சுங்களா? ஹைர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முக்கதஸ கட்டுறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் படியும் அவங்களுடைய துவாவுக்கு ஏற்ப அவங்களுடைய மனைவி, பாசத்திற்குரிய மனைவி ராஹிலாவின் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் யாரு? ஒன்னு யூசுப், ஒன்னு புனியாமீன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த 2 குழந்தைகள் தன்னுடைய அன்புக்குரிய, ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்து பெற்ற மனைவி அது, அப்படிதானே? 1 வருஷம் 2 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சு அதுக்காண்டி பொறுமையோடு காத்திருந்து கட்டிட்டு வந்த மனைவி. சோ அந்த மனைவி மேலையும் அந்த மனைவியின் மூலமாக பிறந்த 2 குழந்தைகள் மேலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து இயற்கையாகவே பாசம் ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னு சொன்னா, மத்த இந்த 10 பிள்ளைகள் இருக்க மாதிரி இவன் பூரா கோகுமாரியா இருக்கிறான், 10 பிள்ளைகளும் இவன் பூரா பேமானியா இருக்கிறான், இவன் பூரா வந்து ஒழுங்கான குணம் இல்ல. ஒரு நபியுடைய பிள்ளைகளுக்கு என்ன குணம் இருக்கணும் அந்த அஹ்லாக்கெல்லாம் இல்ல. ஆனா இந்த 2 பிள்ளைகள் இடத்துல நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ஒரு நபியுடைய பிள்ளைக்கான எல்லா அந்தஸ்து இருக்குது, எல்லா தர்த்தீப் இருக்குது. சின்ன குழந்தையா வளரும் போதே ரொம்ப ஒழுக்கமா வளர்றாங்க. இதை பூரா பார்க்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து இயற்கையாகவே பாசம் யார் மேல அதிகமா இருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலேயும் புனியான் மேலேயும் பாசம் அதிகமா இருக்குது. அதுலயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மேல இன்னும் ரொம்ப பாசம் அதிகமா இருக்குது. இந்த நிலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அதாவது ஓடி விளையாடும் பருவமா ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் போல தெரியுது. அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பருவத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தி என்ன அப்படிங்கறதையும் அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதற்கு இந்த சம்பவத்துக்கு அஹ்சனுல் கஸஸ், அழகான கதைகள் அல்லது அழகான சம்பவங்கள் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் நபியே உங்களுக்கு அழகான சில சம்பவங்களை சொல்ல போறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பீடிகை போட்டுட்டு இந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். எந்த சம்பவத்தை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சூரா யூசுப்ல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, நஹனு நக்ஸு அலைக அஹ்சனல் கஸஸ், நபியே நாம் உங்களுக்கு அழகான சம்பவத்தை சொல்ல போகின்றேன். பிமா அவஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனிலே உங்களுக்கு நாம் வஹி அறிவித்த செய்திகளின்படி சில அழகான செய்திகளை உங்களுக்கு சொல்ல போகின்றேன். இதுக்கு முன்னாடி இந்த செய்தியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் இப்ப நேரத்தை சொல்லியிருக்கிறேன், நபிமார்களுடைய வரலாறு என்பது அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த வஹி வருது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். அதான் அல்லாஹ் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லும்போது சொன்னா, நபியே இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க இருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, இந்த இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படிலாம் அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி சொல்றான் பாருங்க, நபிய இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அழகான சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இது கால யூசுஃபு, யூசுப் சொன்னார் லி அபீஹி தன்னுடைய தந்தையிடத்துல வந்து, யா அபதி என்னுடைய தந்தையே, இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர லி சாஜிதீன், என்னுடைய தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன். எத்தனை வயசு புள்ள? சின்ன வயசு, ஓடி விளையாடுற பருவத்தில் ஒரு நாலஞ்சு வயசுல, ஒரு விவரம் தெரியாத பருவத்தில் உள்ள ஒரு புள்ள. அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அந்த புள்ள தன்னுடைய தந்தை சொல்றாங்க, யா அபத்தி என்னுடைய தந்தையே, இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன், நான் பதினோரு நட்சத்திரங்களையும் வஷ்ஷம்ஸ வல் கமர சந்திரனையும் சூரியனையும், ரஐத்துஹும் லி சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்யக்கூடிய நிலையில் நான் கனவு கண்டேன். பதினோரு நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் எல்லாம் யாரும் சஜிதா பண்ணுது, எனக்கு சஜிதா செய்து, அந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி தன் கனவை கண்ட கனவை, தன்னுடைய மூணு வயசுல கண்ட கனவை தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த கனவை பார்த்தவன் நபிமார்களுக்கு கனவும் தெரியும், கனவோட விளக்கமும் தெரியும். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை கண்டவன் பிரச்சனை புரிச்சனை புரிஞ்சுக்கிறாங்க, ஆஹா நம்ம பிள்ளையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்க போறான், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கனவை கண்ட பிள்ளைய அல்லாஹ் சுப்ஹானஹு தேர்ந்தெடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கால யா புனைய, என் மகனே, லா தக்ஸுஸ் ருயா காலா இஹ்வத்திக்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ சொல்லாத. மத்த பதினோரு பேர் இருக்காங்கல்ல சகோதரர்கள், அந்த பதினோரு நட்சத்திரமும் காலில் வந்து விழுற மாதிரி கனவு கண்ட, சந்திரனும் சூரியனும் காலில் வந்து விழுற மாதிரி கனவு கண்டங்கிறிய இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரத்திலே நீ சொல்லாத. அப்படி சொன்னா கைதன், அவர்கள் உனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவார்கள். ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், இந்த பத்து பேருமே வந்து இவங்க கோகுமாரித்தனம் பண்றவங்க, இவங்க நல்ல ஆளுகை இல்ல. ஆல்ரெடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பாசமா இருக்குது, அன்பா இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப இதெல்லாம் பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா புனையே, என் மகனே, லா தக்ஸுஸ் ருயாக்க, இந்த கனவை அலா இஹ்வாதிக்கு அவங்க சகோதரர்கிட்ட சொல்லாத. சொன்னா யகீது லக்க கைதன், அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யக்கூடும். ஏனென்றால் அவங்க ஒரு கால் நல்லவங்களா இருந்தா கூட இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான், ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான். அவங்க ஒரு கால் ஒழுங்கா இருந்தா கூட ஷைத்தான் பண்ண விட மாட்டான், ஒழுங்கா இருக்க விட மாட்டான். அதனால அந்த கனவை பத்தி உடைய சகோதரர்கள்ட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. சகோதரர்ல எங்க நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும், கனவு என்பது சின்ன குழந்தைக்கு வருது, ஒரு மூணு நாலு வயசு குழந்தைக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவை தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க, அந்த கனவினுடைய பலன் என்னவா இருக்குங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கணிச்சிடுறாங்க. இதுதான் இந்த கனவுக்கு பலன், நல்லா ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்க போறான், பெரிய ஒரு சிறப்பு கொடுக்க போறான் அப்படிங்கறத அவங்க கணிச்சிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அதற்கு பிறகு அவங்களுடைய மகனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரொம்ப நிறைய வழங்கினதாக குர்ஆன் சொல்றான். பின்னாடி வரும், அவர் பருவ வயதை அடைந்த பொழுது அவருக்கு நாம மேலதிகமான ஞானத்தையும் கொடுத்தோம், கனவுக்கு நல்ல முறையில் பலன் சொல்லக்கூடிய அறிவையும் கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறான். அப்ப இந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய அறிவுங்கிறது இருக்கு பாருங்க, இது ஒரு தனி ஆர்ட், இது ஒரு தனி கலை. இந்த கலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி அல்லாஹ்வால் நாடப்பட்டவர்களில் ஒருவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அவருடைய உம்மத்தினர்களில் வரலாறுல பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அறிஞர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பு கொடுத்திருந்தான். கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய அந்த கலையை ஒரு சில அறிஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுல நம்ம ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளே சொல்லுவோம், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில சமயங்களை பார்க்கக்கூடிய கனவு ரொம்ப நல்ல கனவா இருக்கும், அதுக்கு முடிவு கெட்ட முடிவா இருக்கும். அதே மாதிரி ஒரு சமயங்களில் பார்க்கக்கூடிய கனவு மோசமான அருவறுப்பான கனவா இருக்கும், அதுக்கு முடிவு நல்ல முடிவா இருக்கும், அதனுடைய முடிவு விளைவு நல்ல விளைவா இருக்கும். இதுக்கு நூற்றுக்கணக்கான சம்பவங்களை ரசூலுடைய ஹதீஸ்ல பார்க்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சில சமயங்களில் சஹாபாக்கள்கிட்ட நீங்க தான் கனவு கண்டீங்களா அப்படின்னு அடிக்கடி சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க. சஹாபாக்கள் கனவு சொல்லுவாங்க. ஒரு முறை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் காலையில ஒரு கனவு கண்டேன். அடையாளம் அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட இல்முடைய மிச்ச இல்மு உனக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இப்படி செஞ்சா என்னான்னு அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தை இறக்குவான், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஆயத்தை இறக்குவான். கிட்டத்தட்ட வரலாறு ரசூலுல்லாஹி வரலாறு 23 சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்திகு அலா லிஸானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னாங்க. உமரே நாவில உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னாங்க. அதுக்கு தோதுவா கிட்டத்தட்ட 23 சம்பவம் நினைச்சு, அதுல ஒரு சம்பவம் தான் பர்தா சம்பந்தப்பட்டது. ரசூல் அடிச்சுலாம், யார சொல்லா இந்த பொம்பளைங்க தாறு மாற சுத்திக்கிட்டு இருக்குங்க, அது பாக்குறதுக்கே ஒரு நல்லா இல்ல, நீ இவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு போட்டாயிருந்தா, இப்படிதான் இருக்கணும் ஒரு கண்டிஷன் போட்டாயிருந்தா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் அச்சனா, உமரே என்னுடைய உள்ளத்துல அது இருக்குது, நான் அல்லாட இருந்து உத்தரவு வராத வரைக்கும் நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சுபஹானத்துல ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹர் ரசூல் குல்லி பனி, யா அய்யுஹர் ரசூல் நபியே, உங்களுடைய பெண்மக்களுக்கு குல்லி அஸ்வாஜிக்க வ பனாதிக்க வ நிஸாயில் முஃமினீன, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண்மக்களுக்கும் மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தலை முந்தானை இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு முறை காபத்துல தவாஃப் செஞ்சுட்டு வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல தொழுதா என்ன அப்படிங்கிறாங்க. தொழுலாமே அந்த ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. தொழுது முடிச்சோன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வத்தகது மி மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, மக்காம் இப்ராஹிம் உங்களுடைய முஸல்லாவாக தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 23 சம்பவங்கள் வரலாறு வருது. அதே மாதிரி ஒரு முனாஃபிக்கு அப்துல்லாஹிப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகன், அவன் மூத்தா போயிடுறான், அவனுடைய மகன் நல்ல முஸ்லீம் அப்துல்லாஹிப்னு அப்துல்லாங்கிறவரு, அவரும் சொல்றாரு, யார சொல்லதான் எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு தொலைவைங்க அப்படின்னு சொல்லி. ரசூலா எல்லாத்தையுமே தெரியும், ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் அவனுக்கு பேர் தொலைவைக்கன்னு சொல்லி ரசூலா பாக்குறாங்க. சில மகன் நல்ல முஸ்லீம் ஆச்சே, தொலைவைக்க போலான்னு எழுந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ரசூலோட ஜிப்பா பிடிச்சி இருக்கிறாங்க. யார சொல்லதான் என்ன முனாஃபிக்கா தொலைவைக்க போறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இல்ல நான் வந்து அல்லாஹ் எனக்கு இதை தடுக்காத வரை நான் அதை நிறுத்த மட்டும் தொலைவைக்கு தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கி தொலைவைக்காதீங்க அப்படின்னு தடுத்துட்டான். இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்களை பார்க்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான். காரணம், அவர்கள் கண்ட கனவின் பலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மினுடைய மிச்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, உமர் ரலியல்லாஹு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் உமர் ரலி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லவ்கான பாதி நபியும், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதா இருந்தால், லக்கான உமர், அதற்கு தகுதியானவர் யாரு தான், உமர் தான், உலாக்கின் லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு யாரும் கிடையாது, நபி கிடையாது அப்படின்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஷரியத்துடைய தீர்ப்பிலையும் பார்க்கிறோம், பல விஷயங்கள்ல அதற்கு உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய தீர்ப்பு ரொம்ப தீர்க்கமான தீர்ப்பா இருக்கும். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு பிரச்சனை வருது, ஒரு மசாயில் பிரச்சனை வருது. கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது அந்த எந்த நேரத்தில் குளிப்பு கடமை, எந்த நேரத்தில் குளிப்பு கடமை, கணவன் மனைவி வீடு கூடுறாங்க, தாம்பத்தியம் மேற்கொள்றாங்க, அப்ப எந்த நேரத்தில் குளிப்பு கடமை என்பதை பற்றி பேச்சு வரும் பொழுது சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்ட பிறகுதான், இன்சால் ஆன பிறகுதான் குளிப்பு கடமை. ரெண்டு பேரும் வீடு கூடினாங்க, ஆனா ஆணுக்கு வந்து ஸ்கலிதம் ஆகல, இன்சால் ஏற்படல, அப்பனால குளிப்பு கடமை இல்ல அப்படிங்கிறாங்க சில சகாபாக்கள். சில சகாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படி இல்ல, அந்த ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்னொன்னு சந்திச்சுட்டாலே குளிப்பு கடமையாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரும்பொழுது, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு கேளுங்க அனுப்புறாங்க. ஒரு 3 பேர் கொண்ட குழுவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதல் தகல் ஹிதான பில் ஹிதானி ஃபக்கத் வஜபத்தில் குஸ்லு, ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்றுக்கொன்று தொட்டு விட்டாலே குளிப்பு கடமையாயிடும் ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க. எங்க எங்களுக்கு நான் எனக்கு ரசூலுல்லாஹி தாம்பத்திய நடந்த நேரத்தில் பல நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்பு என் உறுப்பு தொட்டு தான் இருக்கும், நாங்க முழுமையான உடலில் ஈடுபட்டு இருக்க மாட்டோம், ரசூலுல்லாஹிக்கு இன்சாலம் ஆயிருக்காது, ஆனாலும் ரசூலுல்லாஹி என்னை குளிக்க சொன்னாங்க அவங்க குளிச்சாங்க அப்படின்னு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொன்ன உடனே இதையே உமர் ரழியல்லாஹு தீர்ப்பு வச்சிருக்காங்க, கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் தீர்ப்பு, ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்பு டச் ஆயிட்டாலே தொழுக குளிப்பு கடமையாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல விஷயங்களிலே உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ரொம்ப தீர்க்கத்தனமான தீர்ப்பா இருக்கும், அவங்களோட தீர்ப்பு ரொம்ப தீர்க்க தரிசனமான தீர்ப்பா இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் கொடுத்த இல்மு, அந்த இல்மை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரழியல்லாஹு கனவா காட்டினான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்களை பார்க்கலாம், கனவு சம்பந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் வந்து கனவு கண்டேன், காலையில் ஃபஜ்ர்ல சொல்றாங்க சஹாபாக்கிட்ட, நான் ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு அப்படின்னு சொன்னா எனக்கு கை இரண்டில் இரண்டு கைகளிலும் தங்க காப்பு அணிவிக்கப்படுகிறது, தங்க காப்பு அணிவிக்கப்படுகிறது, நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலா அதனால என்ன அர்த்தம், தங்க காப்பு அணியதுன்னா என்ன அர்த்தம், எதுக்கண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு தங்க காப்பு என்பது முதல்ல ஒரு பெண்களுக்குள்ள அணிகலன், காப்பு என்பது கையில வளையல் போடுறது வந்து பெண்களுக்குள்ள அணிகலன், அதுவும் தங்கம் என்பது எல்லா ஆண்களுக்கும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அப்போ ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு வளையலை அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு அணிவிக்கிறது கேவலமா இல்லையா, அது அசிங்கமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் ஆமா அசிங்கம் தான், எனக்கு அசிங்கத்தை தான், என்னை கேவலப்படுத்துவதை தான் என்னுடைய கனவில் காட்டப்பட்டது. சஹாபாக்கள் ஆச்சரியம், யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கான், அவன் வந்து உங்களுக்கு கேவலப்படுத்துவானா? அல்லாஹ் கேவலப்படுத்தல, எனக்கு பிறகு என்னை கேவலப்படுத்தக்கூடிய இரண்டு அயோக்கியர்கள் வருவார்கள், அவர்களைத்தான் எனக்கு தங்க காப்பா அல்லாஹ் காட்டலாம். ஒருத்தன் முசைலமத்துல் கத்தாப், இன்னொருத்தன் அஸ்வதுல் அனசி. இந்த ரெண்டு பேருமே யாருன்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தாங்கள் தான் நபி என்று வாதிட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தான் தான் நபின் வாதிட்டவங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எவன் ஒருத்தன் தன்னை நபி என்று வாதிடுகின்றானோ அவன் ரசூலுல்லாஹ் என்ன பண்றான், கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தங்க காப்பு அணிவிக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரண்டு காப்பையும் எனக்கு காட்டின உடனே நான் பார்க்கறேன், யார ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இது எனக்கு அசிங்கமா இருக்குது, எனக்கு போய் தங்க காப்பு அணிவிச்சிருக்குதே அப்படின்னு கேட்கிறேன். உடனே அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபூ அப்படின்னு ஊதுங்க அப்படின்னு சொன்னான், நான் ஊதுனேன், அந்த ரெண்டு காப்பும் காணா போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சோ அந்த முசைலமத்துல் கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவங்க வஃபாத்தான உடனே இந்த முசைலமத்துல் கத்தாப், கத்தாப்னாலே பொய்யன் அர்த்தம், பொய்யன் முசைலமாங்கிறவன் என்ன பண்ணா, அவன் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை நபின்னு சொன்னான். அதே மாதிரி அஸ்வதுல் அனசிங்கிறவன் இவனும் தன்னை நபின்னு சொன்னான். இதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் தான் சஹாபாக்கள் காலத்திலே வந்தவங்க. அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பேர் வந்து நான் நபின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நம்ம இந்தியா கோத்த வந்தான் மிர்சா குலாம் அஹமது காதியானிங்கிறவன், அவன் தன்னை நபின்னு சொன்னான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க பூந்தமல்லி பத்துல பட்டூர் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, பட்டூர் சொல்லி, அந்த கிராமத்துல ஒரு மூதை வந்தான் அன்வர்தீன்கிறவன், லா இலாஹா இல்லல்லாஹ் அன்வர்தீன் ரசூலுல்லாஹ்ன்றான், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னா. இப்படி மன்னர் இவருடைய காலத்துல ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல இப்படி நிறைய பேர் புரட்டு வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ண ஷிப்ட எவன் எல்லாம் தன்னை ரவீந்திரன் ஜெயிலுக்கு போடுங்க அப்படின்ட்டாரான். அப்ப ஒரு நாள் ஒருத்தன் வந்திருக்கிறான், இந்த மாதிரி நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு வந்த உடனே நான் தான் கடைசி நபின்னோடனே இப்படி ஜெயில போட்டு, எத்தனை பேரை கிளம்பிருக்கிறீங்க, இப்படி ஜெயில போட்டு ஜெயில போட்டாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் வர்றான், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மன்னர் ஹாரூன் ரஷீத் கல்யாண கோவம் வந்துருச்சான், என்னடா எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க, இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நான் ரசூல் சொல்லிட்டு வந்து அவன் ஜெயில கிடக்குறான், நீ அல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படின்னாரான். உடனே அவன் சொன்னான், அப்படியா, 6 மாசத்துக்கு முன்னாடி ரசூல் சொல்லிட்டு வந்தா அவன் என்ன பண்ணீங்க, ஜெயில போட்டேன், கரெக்டா பண்ணீங்க, அவன் பொய்யன், அப்படின்னா யாரும் ரசூலும் அனுப்பல, யாரு சொன்னானா, நான் யாரு ரசூலும் அனுப்பல, நீ கரெக்டா பண்ணீங்க, நான் அடிச்சிருப்பலாம், அவனையும் போட்டு ஜெயிலத்தி போட்டிருக்காரு. இப்படி தன்னை ரசூல் சொல்லக்கூடிய கூட்டங்கள் நிறைய வந்திருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் அனைவருமே என்னை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், என்னை கேவலப்படுத்தக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, ஏன் தங்க காப்பா அல்லாஹ் காட்டினா, பிளாஸ்டிக் காப்பாவோ இல்ல கண்ணாடி காப்பாவோ காட்டாம ஏன் அல்லாஹ் தங்க வலையா காட்டினான்னு சொன்னா, இந்த தன்னை நபி என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கு பின்னணியில் பணம் தான் நோக்கமாக இருக்கும், உலக செல்வம் தான் அவர்களுக்கு நோக்கமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் எதுவா காட்டினா, தங்கமாக காட்டணும் அப்படின்னு ஹதீஸ் சொல்றாங்க. இப்படி கனவுகள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டுச்சு, சஹாபாக்களுக்கு கனவு காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நேர்லையும் காட்டினா, ரசூலுல்லாஹ்வுக்கு கனவு மூலமாக காட்டினா நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா, கனவு என்பது சகோதரர்களே பல நேரங்களில் நான் சொன்ன மாதிரி நல்ல கனவா இருக்கும், கெட்ட தீர்வா இருக்கும். உதாரணமா சம்பவம் பாத்தீங்கன்னா, ஜுபைதா அம்மையார் மக்காவிலே மக்காவிலே ஆட்சி செய்த கடைசி இஸ்லாமிய அரசர், அவருடைய மனைவி சுபைதா அம்மையார். இந்த அம்மா வந்து ரொம்ப இபாதத்தானவங்க, இந்த அம்மா வந்து ரொம்ப இபாதத்தானவங்க. அவருடைய கணவர் வந்து மக்காவுடைய ஆட்சியாளராக இருக்கிறாரு. இந்த அம்மா ரொம்ப இபாதத்து, ரொம்ப சகாவத்து, எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுவாங்க, சமுதாய பணிகளுக்கு வாரி வாரி வழங்குவாங்க. அந்த மாதிரி நல்ல குணங்கள் பிடிச்சவங்க, நல்ல ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவங்க. இந்த அம்மா ஒரு கனவு பண்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப மாலிக் ரஹமத்துல்லாஹி, நான் இமாமில் ஒரு இமாம், மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனால முஃப்தியா இருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கனவு பண்றாங்க. ரொம்ப கேவலமான கனவு, அசிங்கமான, வெளியே சொல்ல முடியாத அளவு கனவு. என்ன கனவு அப்படின்னு சொன்னா, ஆண்கள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆண்கள், எல்லா மிருகங்கள், எல்லா விதமான கால்நடைகள், எல்லா விதமான மிருகங்கள், எல்லா ஆண் மிருகங்களும் இவங்கள்ட்ட வந்து விபச்சாரம் செய்யற மாதிரி கனவு காண்றாங்க. எல்லா ஆண் மிருகங்களும், ஆண்களும், ஆண் மிருகங்களும் எல்லாம் இவங்கள்ட்ட வந்து புணர்ற மாதிரி கனவு காண்றாங்க. இது இவங்களுக்கு முடிச்சுக்காங்க, ரொம்ப கேவலமா இருக்குது, அசிங்கமா இருக்குது, இது எப்படி வெளியே சொல்றதுனா, நம்ம ரொம்ப இபாதத்தான பெண்மணி, ரொம்ப நல்ல சகையை, நல்ல ரொம்ப வாரி வழங்கக்கூடியவங்க, நல்ல வல்லத்தன்மை வந்தவங்க சுபைதா அம்மையார். அவங்க பேர்ல இன்னைக்கு மக்கள போனீங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்குது, மக்கள் என்னன்னு சொல்றவங்க உங்களுக்கு. அந்த அம்மா அவ்வளவு இபாதத்தானவங்க, அவங்க இந்த மாதிரி கனவு காண்றாங்க. அப்ப இவன் மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனால முஃப்தியா இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மாலிக் ரஹமத்துல்லாஹிட்ட தன்னுடைய அடிமை பெண்ணை, தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு, நீ நேரம் மாலிக் ரஹமத்துல்லாஹிட்ட போ, போய் நீ இந்த கனவு கண்டதான் சொல்லு. நான் சொல்றது எனக்கு அசிங்கம், எனக்கு ஒரு மன்னனுடைய மனைவி, நான் அது நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இபாதத்தான பண்ண, எனக்கு இந்த மாதிரி கனவு சொல்றதுக்கு நான் கூசுது, அதனால நீ இந்த கனவை கண்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை போய் மாலிக் ரஹமத்துல்லாஹிட்ட அனுப்பிவிடுறாங்க. மாலிக் ரஹமத்துல்லாஹிட்ட வர்றாங்க அந்த அம்மா, அந்த அடிமை பெண் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இமாம் அவர்களே, நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறாங்க. மாலிக் ரஹமத்துல்லாஹி கேக்குறாங்க, நீயா கனவு கண்டேன்? ஆமா நான் தான் கண்டேன். நல்லா சொல்லு, நீயா கண்டேன்? இந்த அம்மாவுக்கு இல்லாம நான் தான் கண்டேன், நீலாம் கனவு கண்டதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிளம்போ அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா நேரம் வந்துட்டாங்க, வந்து இந்த மாதிரி இமாம் என்ன துரத்தி விட்டாங்கம்மா, நீலாம் இந்த மாதிரி கனவுலாம் கண்ட வாய்ப்பு கிடையாது, அடிமை பெண்ணுக்கு அந்த கனவு வராது, போன் துரத்தி விட்டாங்க அப்படின்னாங்க. உடனே இன்னொருத்தனுடைய தோழியை என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு வசதியான பெண் மாதிரி அவங்களை ஜோடிச்சு அவங்களை அனுப்பி விட்டாங்க. அவங்களையும் பார்த்து கேட்டாங்க, நீ என்ன பண்ற, எது பண்றேன்னு. அவங்களும் சொன்ன, நீலாம் அந்த கனவு கண்டுக்கு வாய்ப்பு இல்லை, போன அனுப்பி விட்டாங்க. என்னடா இந்த அம்மாவுக்கு ஒரு வழியே இல்லை, ஆனா ரொம்ப கனவு, ரொம்ப அருவறுப்பான கனவு, ஒரு இமாம்கிட்ட போய் ஒரு முஃப்திட்ட போய் நம்ம எப்படி சொல்றது, இருந்தாலும் இந்த அம்மா வழி இல்லை, வேற வழி இல்லை, இது ரொம்ப அருவறுப்பான கனவா இருக்கிறதுனால இதுக்கு பலன் கேட்கலான்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹிட்ட போறாங்க. போய் இமாம் அவர்களே, நான் முதல்ல ரெண்டு தடவை ரெண்டு பேரும் அனுப்பிவிட்டேன், தப்பு, எனக்கு ரொம்ப சொல்றதுக்கு அருவறுப்பா கூச்சமா இருந்தாலும் அனுப்பிவிட்டேன், இந்த கனவு நான் தான் கண்டேன் அப்படின்னு மாலிக் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க. ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்களும் அந்த கனவு கண்டிருக்க முடியும், அதனாலதான் அந்த ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கனவு அசிங்கமான கனவாக இருந்தாலும் இதற்கு பலன் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, மக்காவிலே அதி விரைவிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட போகுது, மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட போகுது. அந்த நேரத்தில் வந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு வர்றவங்க, ஹஜ்ஜுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மூலமாக ஒரு ஏற்பாட்டை செய்து அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்க தண்ணீருக்கு ஏற்பாடு செய்ய அல்லாஹ் உங்களை கபூல் செய்வான். அதுக்கு தான் இந்த கனவு அடையாளம். உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும், எல்லா மிருகங்களும் உங்கள்கிட்ட வந்து புணர்ற மாதிரி கனவு பண்ணீங்கன்னா உங்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு பலனை ஏற்படுத்த போறான் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அதே மாதிரியே மக்காவில் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வருது. இமாம் சுபைதா அம்மையார் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் யமனில் இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்கால் இருந்து தண்ணி கொண்டு வந்து மக்கத்து முஸ்லிம்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறாங்க. அந்த வாய்க்காலுக்கு பேரு நஹர் சுபைதா அப்படிங்கிற பேர். அந்த வாய்க்கால் இப்பவும் ஹஜ்ஜுக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க அரஃபால இருந்து முஸ்தலிஃபாக்கு வரும்பொழுது, அரஃபால இருந்து முஸ்தலிஃபாக்கு வரும்பொழுது அந்த மலை ஓரங்கள்ல அப்படியே பெரிய சுவர் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வரும் பெரிய சுவர், அந்த சுவருக்கு பேர் தான் நஹர் சுபைதா. அந்த மலைக்கும் அந்த சுவருக்கு நடுவில் தான் அவங்க வாய்க்கால் வெட்டினாங்க. வாய்க்கால் வெட்டி மக்கத்து மக்களுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த சுவர், அந்த வாய்க்கால் அப்படியே இருக்கு. தண்ணி ஓடுறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி ஓடுறது கிடையாது, அப்படியே இருக்குது. நஹர் சுபைதான் பேரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹமத்துல்லா அலி இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய முப்பாட்டனார் வந்து அந்த காலத்துல இன்ஜினியராம், அந்த காலத்து இன்ஜினியராம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார், என்னுடைய முப்பாட்டனார் அவர்கள் அந்த காலத்தில் தலைசிறந்த இன்ஜினியராக இருந்தார். அவர் மக்காவில் இருக்கும் பொழுது நஹர் சுபைதாவுடைய பணிகளிலே அவரும் ஈடுபட்டிருந்தார். நஹர் சுபைதா, அந்த சுபைதாவுடைய அந்த ஆறு வெட்டக்கூடிய, நதி வெட்டக்கூடிய அந்த பணிகளில் என்னுடைய முப்பாட்டனாரும் ஈடுபட்டிருந்தாரு. எனக்கு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் எங்களை சொல்லியிருக்காரு எங்க பாட்டனாரு அப்படின்னு சொல்லி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், ஏன்னா அபுல் கலாம் ஆசாத பத்தி தெரியும், அவங்களுடைய பாரம்பரியம் மக்காவை சார்ந்தவர்கள் தான். அபுல் கலாம் ஆசாதுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய பாரம்பரியம் மக்காவை சார்ந்தவர் தான், அவங்க தாய் தந்தால மக்கள் இருந்தவங்க தான், இவரும் மக்கள் தான் பிறந்தாரு, அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய முப்பாட்டனார் அந்த நஹர் சுபைதாவுடைய ஏறி வெட்டக்கூடிய அந்த வாய்க்கால் வெட்டக்கூடிய பணியிலே என்னுடைய முப்பாட்டனார் வந்து இன்ஜினியரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க. இப்படி அவர்கள் கண்ட கனவு ஒரு மோசமான அருவறுப்பான கனவாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு விளைவு என்ன ஏற்படுத்தினா நல்ல அற்புதமான விளைவு கொடுத்தான். அதே மாதிரி இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, மிகச்சிறந்த ஆளில் இன்னைக்கு எதெல்லாம் வந்து இன்னைக்கு இங்க உள்ளவங்க வந்து அபிஜாத்து இதாத்து தர்கா வணக்கம் அப்படிலாம் கூட சொன்னாலும் அதெல்லாம் அந்த காலத்திலே எதிர்த்தவங்க. அவங்க அந்த காலத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சியை எதிர்த்து போராடியவர்கள், கிறிஸ்தவர்களுடைய மிஷினரி ஒர்க்கை எதிர்த்து போராடினவங்க, பிதாத்து ஷிருக்கு எல்லாத்தையும் எதிர்த்து போராடினவங்க அஷ்ரஃபலி தானவி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க ஒரு நூல்ல இந்த கனவை பத்தி எழுதும்போது ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க. போபால்ல ஒரு பெரிய இமாம் ஒருத்தவங்க இருந்தாங்களாம், போபால்ல ஒரு இமாம் இருந்தாங்களாம். அவர் வந்து ஒரு கனவு கண்டாராம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவர் இமாம செய்யற மாதிரி, அதாவது இவர் இமாம செய்யறாராம், இவருக்கு பின்னாடி யார் தொழுறாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுற மாதிரி கனவு கண்டாராம். இவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா ரசூலுல்லாஹிக்கு நம்ம இமாம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய உஸ்தாத் நபி சொன்னாராம், போபால்ல தன்னுடைய உஸ்தாத் நபி சொன்னாராம், இந்த மாதிரி நான் வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னாடி தொழுற மாதிரியும் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தொழு வைக்கிற மாதிரியும் கனவு கண்டேன் அப்படின்ற உடனே அந்த உஸ்தாத் உடனே சொன்னாராம், கூடிய சீக்கிரத்தில் உனக்கு மரணம் நிகழப்போகுது அப்படின்றாராம். கூடி சீக்கிரம் உனக்கு மரணம் நிகழப்போன்னு சொன்னாரா சொல்லி அதே மாதிரி ரெண்டு நாட்களே மூணு நாட்களையோ யதார்த்தமா அவர் மரணிச்சாரு. அப்ப அவங்க உஸ்தாதிபி கேட்கறாங்க, இது நல்ல கனவாச்சே, இதுக்கு எப்படி மரணம் நிகழப்போன்னு சொல்லிங்கிறதுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்களா, ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒருத்த நிக்கிறான்டா அவன் ஜனாசாவத்தான் இருக்கணும், ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒருத்த இருக்கிறான்டா தொழுகையில யாராத்தான் இருக்கணும், ஜனாசாவத்தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அவருக்கு மரணம் நிகழ்போன்னு சொன்னேன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாட்டப்படி அவர் மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னாலாம். சோ அதனால கனவுக்கு பலன் சொல்றதுங்கிறது எல்லாராலையும் சொல்லிட முடியாது, அதை கணிப்பதற்குன்னு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுப்பான், அந்த அறிவு உள்ளவர்களால் மட்டும்தான் கனவு கொடுக்க முடியும், பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவுக்கு தன்னுடைய தந்தை கிட்ட கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே உன்னுடைய கனவை பத்தி அண்ணன் தம்பி மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கனவுடைய பலன்களை உமக்கு கற்றுக் கொடுத்தான், உன்மீதும் சந்ததியினர் மீதும் அவன் தன்னுடைய ஞாமத்துகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கபில் இப்ராஹிம் வ இஸ்ஹாக, உன்னுடைய முன்னோர்களான இப்ராஹிமுக்கும் இஸ்ஹாக்கும் அல்லாஹ் எப்படி ஞாமத்துகள் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தினானோ அதுபோன்று உம்மீதும் பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் உமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். சொல்லிட்டு இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம், நிச்சயமா உங்களுடைய ரப்பு எல்லாம் அறிந்தவனாகவும் எல்லா ஞானமும் மிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லக்கது கானஃபி யூசுப் யூசுஃப் வரலாறு ஆரம்பிக்க போறான் அல்லாஹ், அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் சொல்றான் பாருங்க, லக்கது கானஃபி யூசுப் வ இஹ்பதிஹி, யூசுஃபுடைய வரலாறிலும் அவருடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறிலும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரரும் சம்பந்தப்பட்ட வரலாற்றிலே, ஆயாத்துல் லிஸாயிலீன், அந்த வரலாறை கேட்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. பாருங்க, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுங்கிறது ஒரு சம்பவம் தான், ஒரு வரலாறு தான். இந்த வரலாறுக்கு குரானிலே ஒரு தனி முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்குறான், குரானிலே ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு சூரா யூசுப்னு பேர் வச்சு அதுக்கு ஒரு மிகப்பெரிய பகுதி அல்லாஹ் கொடுக்குறான்டா. சும்மா கதை கேட்கறதுக்கு இல்ல, இது ஒரு கதை ஜாலியா இருக்கு, கேட்கறது நல்லா அழகா இருந்துச்சு, இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், இதை வச்சு ஒரு தொடர் எடுக்கலாம், அல்ல இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சொல்லல, மாறாகல ஆயாத்தில் சாயிலேன், இதை கேட்கக்கூடிய மக்களுக்கு, செவிதாந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இதுல வைத்திருக்கின்றோம். நம்ம இன்ஷால்லாஹ் முதல்ல வரலாற பார்த்துட்டு அதுல ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு என்ன பறிப்பனை என்ன அத்தாட்சிங்கிறது இன்ஷால்லாஹ் பின்னாடி பார்ப்போம். இது காலு யூசுஃப் அஹூஹு, யூசுஃபுக்கு இது காலு அவர்கள் சொன்னார்கள், யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அண்ணன் தம்பிங்க, இவங்க தங்கள் கூட பேசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, ல யூசுஃபு, நிச்சயமாக இந்த யூசுஃபும் அஹூஹு அவருடைய சகோதரரும், யாரு புன்யாமீன், யூசுஃபும் புன்யாமீனும், அஹப்பு இலா அபீனா மின்னா, நம்முடைய தந்தை இடத்திலே நம்மை விட அந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப பாசத்துக்குரியவராக இருக்கிறார்கள். அஹப்பு இலா அபீனா, அதாவது நான் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அரபி தெரிஞ்சவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது, எதா புரியுதா, நான் அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நஞ்சம் அரபி தெரிஞ்சிருந்தீங்கன்னா நான் அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைக்கிறது உங்களுக்கு தெளிவா புரியணும். சொல்றாங்க பாருங்க, அஹப்பு இலா அபீனா, நம்முடைய தந்தை இடத்திலே அவர் ரெண்டு பேரும் அதிகம் பாசத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள், மின்னா நம்மை காட்டிலும், ஆனால் நகனும் உஸ்பா, நாம் தான் ஒரு பெரிய ஜமாத்தா இருக்கிறோம், நம்ம தான் பத்து பேர் இருக்கிறோம், நம்ம தான் பத்து பேர் இருக்கிறோம், பெரிய ஜமாத்தா இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு நம்ம ரத்தம் யார் மேலதான் பாசமா இருக்காரு, யூசுப் மேலையும் அவங்க தம்பி புனியாமின் மேலதான பாசமா இருக்கிறாரு. இன்ன அபானா லஃபிய தலாலி முபீன், நம்முடைய தந்தை நிச்சயமா பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார். யார் பேசுறாங்க? ஒரு நபியை பார்த்து பேசுற சொல்ற வார்த்தையா இது? அவருடைய பிள்ளைங்க சொல்றாங்க, அதனால சொன்னீங்க பூரா கோபமாரித்தனம் பண்றவங்க. இந்த பத்து பேரும் சொல்றான் பாருங்க, இன்ன அபானா லஃபிய தலாலி முபீன், நம்முடைய தந்தை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்க விவரம் தெரியாம இருக்கிறாரு. நம்ம பத்து பேர் இருக்கிறோம், நம்மளை விட்டு போட்டு அந்த ரெண்டு பேருமே அதிகமா பாசமா இருக்கிறாரு, இது சரியில்லையே. பேசிட்டு வரும் பொழுது அதுல ஒருத்தர் சொல்றான், சரி இதுக்கு என்ன வழி? இப்படி நம்மளை விட்டு விட்டு ஒதுக்குறாரு, நம்மளை எல்லாத்துலையும் ஒதுக்கி வைக்கிறாரு, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருக்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, குக்குத்துலு யூசுஃப, யூசுஃப் என்ன பண்ணிடுங்க, கத்தல் பண்ணிடுங்க, கொலை செஞ்சிருங்க. அவித்ரஹு அர்தன் யஹுல்லுக்கும் வஜ்ஹு அபீக்கும், அல்லது ஏதாவது ஒரு இதுல கிணத்துல கிணத்துல எதையாவது தள்ளி விட்டு அவரை சாவடிச்சிருங்க. தக்குவனும் இம்பாதிகி கௌமன் சாலிஹின், அதற்கு பிறகு நம்ம நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம அத்தனை நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல பிள்ளை வந்துட்டு போயிடலாம். யூசுப கொலை தீர்த்து கட்டிட்டோம்டா, பிரச்சனை சால்வ் ஆயிடும், நம்ம அத்தனை நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றான். கால காயிலும் இன்னும், அதுல ஒருத்தன் சொல்றான், சீத்தமுகம் மசூரா பண்றானுங்க, அதுல ஒருத்தன் சொல்றான், லா தக்துலு யூசுப, யூசுப கொலை பண்ணாதீங்க, அல்பூஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி, எங்கேயாவது சின்ன பையன் தானே, எங்கேயாவது கைய காலை கட்டி தூக்கி எரிச்சுட்டு வந்துருவோம், ஏதாவது காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள எரிஞ்சு விட்டோம்டாக்கா, அதுக்கப்புறம் கையாதத்தை ஜுப்பி எழுத்தக்கது பாபு செய்யாரா, யாராவது இருக்கு எங்கேயா கொண்டு போயிருக்கோம், நம்ம விட்டு போனா போதும் அவன், அவ்வளவுதான், எங்கேயா காணாமாக்கிடுங்க, கொலை செய்ய வேண்டாம், எங்கேயாவது எரிஞ்சிருங்க. இத்திரஹு அல்கோஃபில் கயாபத்தில் ஜுப்பி, எங்கேயாவது இருண்ட புதர்குலத்துக்கு எரிஞ்சிருங்க. எழுத்தக்கது பாபு செய்யாரா, ஏதாவது வாகனக்காரர்கள் வெளியூர் பிரயாணி வந்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சு கொண்டு போயிடும் யாருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளோட போனா போதும் தானே, எதுக்கு தேவையில்லாம கொண்டு கொலை செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டான். சரி எல்லாம் பிளான் பண்ணி நேரம் யூஸ் அத்தாட்ட வர்றாங்க, யார்ட்டு யாக்க பிளஸ்ல காலு, அவர்கள் வந்து சொன்னார்கள், ஏன் அபானா என்னுடைய தந்தையே, மாலக்க என்னாச்சு உங்களுக்கு, லா தாமன்னா ஃபி யூசுஃப அலா யூசுஃப, யூசுஃபுடைய விஷயத்துல எங்களை நம்பவே மாட்டேங்கிறீங்க, யூசுஃப் வந்து எங்களோட பழக விட மாட்டேங்கிறீங்க, எங்களோட பேச விட மாட்டேங்கிறீங்க, எங்களோட விளையாட விட மாட்டேங்கிறீங்க, அவரை தனியா வச்சுட்டு இருக்கிறீங்க, ஏன் எங்களை வந்து யூசுஃபுடைய விஷயத்துல நம்ப மாட்டேங்கிறீங்க, ஓ இன்னா லஹுல நாசிஹூ, நாங்க அவருடைய பிரதர்ஸ், அவருடைய அண்ணன் தம்பிங்க, அவருக்கு நல்லதுதான் செய்ய போறோம் அப்படிங்க, ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, அது சில்ஹு மகனா கதன், நாளைக்கு நாங்க விளையாட போறோம், விளையாட போகும்பொழுது யூசுப் எங்களோட அனுப்புங்க, எர்த்தாவு எலாபு, நாங்க விளையாடிட்டு வரும்பொழுது இன்னா லஹுல ஹாஃபிதுன், அவரை பத்திரமா திரும்ப கொண்டு உங்களுக்கு ஒப்படைச்சிடறோம் அப்படின்னாங்க. கால யாக்கு வலசில சொன்னாங்க, இன்னில யஹசுனுனி அன் தஸ்ஹபு பிஹி, இல்லப்பா நீங்க அவரை தூக்கி கூட்டு போறது எனக்கு கவலையா இருக்குது, எனக்கு அச்சமா இருக்குது. ஓ அஹாஃப் யாக்குலஹு தியாபு, நம்ம ஊர் வெளியூர் பக்கம்லாம் வந்து ஓனாயில் நடமாட்டம் ரொம்ப அதிகம், நீங்க ஏதாவது ஒரு கவனம் எல்லாம் விட்டு போயிட்டீங்கன்னா, ஓ அன்தும் லஹு காஃபிலோன், அவர் கவனம் எல்லாம் விட்டு போயிட்டீங்கன்னா சின்ன பிள்ளை ஏதாவது ஓனாயினே கடிச்சு சாப்பிடக்கூடாது, அதனால பயமா இருக்குது, நான் அனுப்ப மாட்டேன்பா அப்படின்றாங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், லயின் அக்கலகு தேபோ, லயின் அக்கலகு தேபோ, அப்படி ஒரு கால் எங்களை மீறி ஓனாய் கடிச்சிருமா, ஓ நஹனு ஹஸ்பா, நாங்க இவ்வளவு பெரிய பத்து பேர் கொண்ட பெரிய கூட்டமா இருக்கும் பொழுது எங்களை மீறி ஓனாய் கடிச்சிருமா, இன்னா இதல்ல ஹாசிரோன், அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது, அது எப்படி எங்களை மீறி ஓனாய் கடிச்சிரும், நீங்க பயப்படுறீங்க அப்படி அப்படின்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி ரொம்ப விரும்பி கூப்பிடுறாங்களே, கூட்டு போட்டு அனுப்பி விட்டாங்க. ஃபலம்மா தஹபு பிஹி, அவர்கள் யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்ற பொழுது, அஜ்மாஉ அன் யஜ்அலூஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி, ஒரு பாழடைந்த ஒரு கிணற்றுக்குள் தூக்கி வீசி விடலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்போ ஔஹைனா இலைஹி லதுநப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்ஊரூன், அல்லாஹ் சொல்றான், அவங்க இந்த மாதிரி ஒரு மோசமான முடிவை எடுத்த நேரத்திலே, ஔஹைனா இலைஹி, நாம் அவருடைய மனசாட்சியிலே உறுத்த செய்தோம், அவருடைய மனசாட்சியை உறுத்த செய்தோம். எப்படி என்ன, எந்த ஒரு மகா பாவியா இருந்தாலும் அவன் பாவம் செய்யும் பொழுது லைட்டா உள்ளத்துல என்ன வரும், என்ன வரும், ஒரு சின்ன உறுத்தல் வராம இருக்காது. எவரோ ஒரு கொலை பண்ண போறான், கொள்ளடிக்க போறான், கற்பழிக்க போறான், ஜினா பண்ண போறான், எதுவா இருந்தாலும் சரி, ஏன் சாராயம் குடிக்க வளர்க்க முடியவனே, அவன் சாராயம் குடிக்க போகணும்னு நினைக்கும் போது அப்படி உள்ளத்துல லைட்டா ஒரு உறுத்தல் வரும். ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதை தூண்டக்கூடிய ஒரு நல்ல மலக்கையும் தீயனை தூண்டக்கூடிய ஒரு கெட்ட எண்ணத்தும் இருக்கும், அவன் பாவம் செய்யணும்னு நினைக்கும் பொழுதுலாம் அந்த நல்லதை தூண்டக்கூடிய மலக்கு லைட்டா வந்து அவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துவாரு, டேய் தப்பு அப்படி ஸ்பார்க் ஏற்படுத்துவாரு, அந்த ஸ்பார்க் அவன் பிடிச்சிக்கிட்டான்டா, அந்த ஸ்பார்க்க பிடிச்சிக்கிட்டான்டா, உடனே அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான், அந்த தீயதை ஏவக்கூடிய அந்த நப்ஸ் என்னாயிடும் குறைஞ்சிரும், இந்த இது ஸ்ட்ராங் ஆயிடும். இவன் அந்த ஸ்பார்க் வர நேரத்துல உடனே அந்த தீய நப்ஸ் வந்து நிற்கும், தீயதை ஏவக்கூடிய அம்மாரத்தின் பிஸ்ஸு நப்ஸ் அம்மாரன்னு சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நப்ஸ் அம்மாரா வந்து அது வந்து நிற்கும் அந்த நேரத்தில், அந்த அது வரும் பொழுது இந்த ஸ்பார்க் குறைஞ்சி அது கூடிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இந்த சார் ஸ்பார்க் அணைஞ்சிடும், பாவம் என்ன கூடிடும், இவன் பாவத்தை செஞ்சிருவான். அப்ப அந்த அல்லாஹ் சொல்றான், தான் எந்த ஒரு பாவம் செய்யும் பொழுதும் நாம் அவனுக்கு அந்த தவறை உணர்த்தாமல் இருந்ததில்லை. தவறை உணர்த்த அல்லாஹ் உணர்த்தின உடனே அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்காடா, தப்பு நம்ம செய்யக்கூடாது, ஏதோ ஏற்கனவே செஞ்சுட்டோம், நம்ம தௌபா செஞ்சுட்டோம், இனிமே இந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டாண்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த ஸ்பார்க்கை அதிகமாக்கி அந்த தீய எண்ணத்தை குறைச்சிரும், இவன் பாவத்துல தப்பிச்சுப்பான். சில புரியுதுங்களா? அது அல்லாஹ் சொல்றான், இலைஹி நாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தோம். அதுக்கு பேர் என்னது? வஹீனே அல்லாஹ் சொல்றான், லத்து நப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, அவர்கள் செய்யக்கூடிய இந்த தீய காரியத்தை ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு வஹியை அறிவித்தோம். ஆனால் ஒஹும் லா யஷ்ஹுரூன், அவர்கள் உணரவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் திட்டமிட்டபடியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு புதர் ஒரு பாழடைந்த கிணத்துல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. காலையில கூட்டு போனவங்க ராத்திரி வர்றாங்க, யாரு 10 பேர் தன்னுடைய தந்திரத்தில் வர்றாங்க, திரும்பி வர்றாங்க, ராத்திரி வர்றாங்க இஷா நேரத்தில். எப்படி? எபுக்கூன், அழுது கொண்டே வருகின்றார்கள். தங்களுடைய தந்தையிடத்திலே வந்தார்கள், இஷா நிஷா நேரத்திலே, எபுகூன் அழுது கொண்டே வந்தார்கள். காலு வந்து சொன்னார்கள், யா அபானா, எங்கள் தந்தையே, இன்னா தஹபுனா நஸ்தபிக்கோ, நாங்க ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தோம், ஓ தரக்குனா யூசுஃபை இந்த மத்தாயினா, எங்களுடைய பொருளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி, யூசுப் சின்ன பிள்ளைனால ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியாது இல்லையா, அதனால அவரை வந்து பொருள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாங்க மட்டும் ஓடி போனோம். ஓடி போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அக்கல ஹுப்பு, அவர் எது சாப்பிட்டுடுச்சு, ஓனாய் சாப்பிட்டுடுச்சு. ஓமா அன்தபி முஃமினின் இல்லனா உளவு குன்னா சாதுகீன், நாங்க உண்மையே சொன்னா கூட நீங்க எங்களை நம்ப மாட்டீங்களே, நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே, நான் உண்மையே சொன்னா கூட நம்ப மாட்டீங்களே, ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வஜா ஊ அலா கமீசிஹி பித்தமின் கதீம், அவருடைய சட்டையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி எறியதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவருடைய சட்டையை கழட்டிட்டாங்க, கழட்டி அதுல ஏதோ ஒரு பொய்யான ரத்தத்தை தடவி, அல்லாஹ் சொன்ன தமின் கதீப், தமின் கதீப்னா பொய்யான ரத்தம், பொய்யான ரத்தத்தை தடவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சட்டையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பாருங்க, நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, ஓனாய் திண்டுடுச்சு அவரை, அதுல பாருங்க நாங்க ரத்தத்துல சட்டையில ரத்தம் படிஞ்சிருக்குது அப்படின்னு காட்டினாங்க. இதுல பாத்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ் அறிவு இல்லாம வச்சிருப்பானா, அழகான அறிவு உள்ளவங்க, அவன் பாக்குறாங்க ரத்தம் படிந்த சட்டையை கொண்டு வர்றாங்க, ஓனாய் கடிச்சு திண்டுடுச்சுங்கிறாங்க, ஆனா அந்த சட்டை ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதுல ஒரு சின்ன கிழிசல் கூட ஏற்படல. ஓனாய் கடிச்சா என்ன இருக்கணும், சட்டை கிழிஞ்சிருக்கணுமா இல்லையா, ஓனாய் படிச்சா ஓனாய் சட்டை, ஓனாய் சட்டையை பட்டன்லாம் கழட்டி அவங்க ஓரமா கழட்டி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடிச்சு சாப்பிடும், ஓனாய் கடிச்சு சாப்பிட்டா ரத்தக்கரை இருக்குதுன்னு சொன்னா, சட்டை ரத்தக்கரை இருக்குதுன்னா அந்த சட்டை என்னதான் இருக்கணும், கிழிஞ்சிருக்கணும். ஏன்னா அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆஃபத்துல் ஆஃபத்துல் கிதிபி அன்னிசியான், பொய்யிக்கு மிகப்பெரிய எதிரியை யாருன்னு சொன்னா மறதி, பொய் சொன்னா அவனுக்கு எதிரி யாரு, மறதி. அதனால பொய் சொல்றவன், பொய் சொல்றவனுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கணும், அவன் மறதி நினைச்சு வச்சுக்கா ஏடாட மாத்தி மாதிரி சொல்லுவான், பொய் எட்டு வருஷமா வெளியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டானுங்க, இவ்வளவு பிளான் பண்ணவனுங்க, அந்த கடிச்சு போதே ஐடியா இல்லாம போயிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, இவனுக்கு பொய் சொல்றானுங்க, ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படின்னு தெரியுது. சொல்றாங்க, இப்ப ஜாவாலா கமீசி பி தமீன் கதீபு, பொய்யான ரத்தத்தை தடவி அவரோட சட்டையை கொண்டு வந்தார்கள். அப்ப கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா, ஆஹா உங்களுடைய நஃப்ஸ், உங்களுடைய கெட்ட சிந்தனை உங்களை மிகப்பெரிய பாவம் செய்ய தூண்டிவிட்டது. உங்களுடைய பல் செவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும், உங்களுடைய நஃப்ஸே அம்மாரா இருக்குதே, பாவத்தை தூண்டக்கூடிய நஃப்ஸு, அது உங்களை பாவம் செய்ய தூண்டிவிட்டது. இருந்தாலும் சபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் இதுக்கு என்ன முடிவு வச்சிருக்கானோ அந்த முடிவு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். சபுருன் ஜமீல், அல்லாஹுல் முஸ்தஹானு அலாமா தசிஃபோன், நீங்கள் செய்யக்கூடிய பொய்யிக்கு அல்லாவே எனக்கு உதவியாளன். அப்போ ஒரு சோதனை வரும்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, அல்லாஹுல் முஸ்தஹான், அவனே எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவன், அலாமா தசிஃபோன், நீங்கள் செய்யக்கூடிய பொய்யுக்கு, நீங்க சொல்லக்கூடிய வர்த்த கற்பனைக்கு அல்லாவே எனக்கு போதுமானவன் அப்படின்ட்டாங்க. இதுக்கிடையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கிணத்துல தூக்கி போடப்படுறாங்க. கிணத்துல போடப்படும் பொழுது அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த கிணத்துக்கு நடுவுல ஒரு கல்லு நீட்டிக்கிட்டு இருக்குது, கரெக்டா அந்த கல்லுல வந்து உட்காடுறாங்க, அந்த கல்லே பிடிச்சிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஜாமாத் சையாரத்துன் ஒரு வியாபார கூட்டம் அந்த பக்கமா வருது, ஒரு வியாபார கூட்டம் வருது, அரசலு வாரி ஜாத் சையாரத்தன் ஒரு வியாபார கூட்டம் வருது, அரசு வாரிதகம் என்ன பண்ணாங்க, அந்த வியாபார கூடத்துல ஒரு ஆள் அனுப்பி விட்டாங்க. எதுனா எங்க தண்ணி கிடைச்சா பாருப்பா, எங்க கிணறு தண்ணி தான் பாரு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அவர் வந்து என்ன பண்ணார், அதுலா தல்வா, தன்னுடைய வாளியை அந்த கிணற்றுக்குள் இறக்கினார். வாளியை கிணற்றுக்குள் இறக்கின உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் லவக்கிரம வாளியை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த வாளி தண்ணி இருக்கதான் இறங்கின உடனே இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த வாளியை பிடிச்சிக்கிட்டாங்க. இவரு தண்ணி தான் வந்துச்சு வாளியை இருக்கிறாரு, மேல யாரு வர்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு சின்ன பையன் வர்றான் வர்றாங்க. அதை பார்த்து வச்சா கால உடனே அந்த வேலைக்காரர் கத்துறாரு, யா புஷ்ரா, ஓ மக்களே நச்சேரி பாருங்க, ஹாதா குலாம், ஒரு அழகான குழந்தை வந்திருக்குது, கிணத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான குழந்தை வந்திருக்குது என்று அவர் கூச்சலிட்டார் சத்தத்துல. அசர்ரூஹு பிதா, உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த வியாபார கூட்டம், ஏய் வீட சொல்லாது, கொண்ட கொண்ட தீட்டு தீட்டுவான், வேற யாரும் பாத்திரப்படுறாங்க, நம்ம கீழே ஒரு ரூபா கிடந்த திரும்பி திரும்பி பார்ப்போம்ல, வேற யாரா பாக்குறாங்க வேண்டு, அந்த மாதிரி வெளியே சொல்லாத, கிட்ட கொண்ட கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லாம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுடைய வியாபார பொருட்களோடு சேர்த்து மறைத்து எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போன பிறகு அல்லாஹ் தெரியும் இவன் ரகசியமா மறைச்சா கூட, அல்லாஹு அலீமும் பிமா யாமலூன், அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இவன் வியாபார பொருளோடு மறைச்சு கொண்டு போய் ஃபஷரவுஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம மஹதூதா, ரொம்ப அற்பமான விலைக்கு. இந்த பாருங்க, இந்த அழகான பையன், சின்ன பையன், நல்ல வச்சு வேலை வாங்கலாம், இவர் யாரு விலை வாங்கிறான், எங்களுடைய அடிமை பையன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்பமான விலைக்கு இவர்கள் அடிமையாக விற்று விடுகிறார்கள். யார, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாரோ வழி போக வர்றவங்களுக்கு அடிமையா வித்துறாங்க. வாங்கினாரோ அவர் வீட்டுக்கு எகிப்து பேர் வந்துச்சுன்னா அது சில முஸ்லிம் வரலாறுல வரும், கிபுத்தியர்கள், கிபுத்திகள் வாழ்ந்ததுனால எகிப்து மாறிச்சது, கிபுத்துங்கிற பேர் வச்சுதான் எகிப்து அப்படின்னு மாறிச்சு, அதுதான் பின்னாடி இங்கிலீஷ்ல ஈஜிப்து அப்படின்னு மாறிச்சு. அரபில் அதுக்கு பேர் என்னது, மிசர். இது அந்த எகிப்துல தான், மிசர்ல தான் மன்னர் இருக்காரு, அசீஸ் அப்படி. அசீஸ்ங்கிறது அவங்க வந்து ஒரு மன்னருக்கு அல்லது ஒரு அமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேர், அசீஸ்ங்கிறது ஒரு ஆளுடைய பேர் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க இம்ராத் அசீஸ், அசீஸ் மன்னர், அசீஸ் என்றவர்களுடைய மனைவி, அசீஸ் என்றவர் ஒரு ஆள் அல்ல. எப்படி ஃபிரௌன் சொல்றோம் இல்லையா, ஃபிரௌன்ங்கிறது ஒரு ஆள் பேர் கிடையாது. நம்ம சில மூசா வரலாறு சொல்லுவேன், ஃபிரௌன்ங்கிறது ஒரு ஆளுடைய பேர் கிடையாது, ஃபிரௌன் என்பது ஒரு பதவியுடைய பேர். ஜனாதிபதி வந்தார் அப்படின்னா யார் வந்தார் அர்த்தம், பிரணாப் முகர்ஜி வந்தார் அர்த்தம் அப்படித்தானே, பிரதமர் வந்தார் அப்படின்னா யார் வந்தார் அர்த்தம், மரியாதைக்குரிய மோடி வந்தார் அர்த்தம். சோ அதனால அந்த ஃபிரௌன்ங்கிறது வந்து ஏன் மரியாதை குறைஞ்ச சிரிக்கிறீங்க எல்லாரும், அவரோட மரியாதை இல்லாத மரியாதை கிட்டவரா சிரிக்கிறீங்க என்னவோ, மோடி மரியாதை புரியும் சொன்னா சரி. அப்போ அந்த பிரதமர் ஒரு பதவியுடைய பேர், ஒரு ஆளுடைய பேர் அல்ல. அதே மாதிரி ஃபிரௌன்ங்கிறது பாருங்க ஒரு பதவியுடைய பேர், ஃபிரௌன் சொன்னா மன்னர் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வில்ல இருக்கா பாருங்க, அல்லாவுடைய வில்ல, அந்த ஃபிரௌனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாம் ரெம்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாம் ரெம்சிஸ், ரெம்சிஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஃபிரௌனுடைய பேரு. மத்தபடி அல்லாஹ் ஃபிரௌன் ஃபிரௌன் சொல்றாங்கல்ல, ஃபிரௌன்ங்கிறது ஒரு ஆளுடைய பேர் அல்ல, அது யாருடைய பேரு, ஒரு பதவியின் பேரு. அதே மாதிரி மிஸ்ர்ல வந்து அசீஸ் சொல்லுவாங்க, அசீஸ் என்பது உதாரணமா ஃபிரௌன்ங்கிறது ஜனாதிபதி சொன்னா, அசீஸ் பிரதமர் மாதிரி. சோ அந்த மாதிரி இரண்டு பதவியுடைய பேர். அப்ப அந்த அசீஸ் இருக்கிறாரு, அந்த அசீஸ் உடைய நண்பர் தான் விலை கொடுத்து வாங்கிட்டு போறாரு, யார, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாங்கிட்டு போய் என்ன பண்றாருன்னா, வா காலல்லதி இஷ்டராகு மிஸ்ர, மிஸ்ரை சேர்ந்த அந்த எஜிப்தை சேர்ந்த அந்த வாங்கி கொண்டு சென்றாரு, அவர் போய் இம்ராத்திஹி, அவர் வந்து யார சொல்லிடுறாரு, அசீஸ் கொடுத்துறாரு, அசீஸ் நண்பர் வாங்கிட்டு போய் அசீஸ் கொடுத்துறாரு. அந்த அசீஸ் கொண்டு போய் என்ன பண்றாரு, நேரத்தை மனைவிட்ட போறாரு, இம்ராத்திஹி தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்றாரு, அக்ரிமி மஸ்வா, இவரை வந்து நல்ல முறையில் கண்ணியமா அந்த பிள்ளைய வளர்த்துக்க, இது வந்து அடிமை பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அழகான பிள்ளையா இருக்குது, அதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பார்த்தா ரொம்ப அறிவுபூர்வமா இருக்குது, அதனால அந்த பிள்ளைய நல்ல முறையில் கண்ணியமா பாதுகாத்துக்க. அசா ஐ என்ஃபானா, இந்த பிள்ளை வந்ததன் மூலமா அல்லாஹ் நமக்கு ஏதாவது நன்மை கொடுப்பான், அவன் நத்தகதுக்கு வளர்த்தா, அல்லது இந்த பிள்ளைய நம்ம வந்து வளர்ப்பு பிள்ளைய தத்தெடுத்துக்கலாம், இந்த பிள்ளைய வந்து எனக்கு ரொம்ப அழகா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மேராஜுக்கு சென்ற பொழுது அங்கே மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், பார்த்து அப்படியே பிரமிச்சிட்டேன், உலகத்தில் அல்லாஹ் அழகு என்று எதையெல்லாம் வைத்திருக்கின்றானோ அத்தனை அழகிலும் பாதியை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். உலகத்தில் எது எதுனா அழகோ, மனிதர்கள் அழகுன்னு சொல்லலாம், பெண்களை அழகும் சொல்லலாம், இயற்கை காட்சிகளை அழகும் சொல்லலாம், உதயமாகும் சூரியன் அழகும் சொல்லலாம், அல்லது நட்சத்திரத்தை அழகும் சொல்லலாம், சந்திரனை அழகும் சொல்லலாம், உலகத்தில் எதெல்லாம் அழகும் சொல்றோமோ அத்தனை அழகினுடைய பாதியை அல்லாஹ் யாரு கொடுத்திருந்தான்? நம்முடைய பிள்ளையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மக்கன்னால் யூசுஃபில் அறுதி, அவருடைய சகோதரர்கள் யூசுஃபை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். நாம் இப்படித்தான் யூசுஃபுக்கு பூமியிலே ஒரு நல்ல இருப்பிடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். எப்படி மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ரபுல்லா அப்போ சொல்லுவான், நான் மூசாவை அழிக்கணும்னு சொல்லி ஃபிரௌன் திட்டமிடுறான், ஆனா அந்த மூசா அல்லாஹ் யார் வீட்டுக்குள்ளே வளர வச்சான்? பிறருடைய வீட்டுக்குள்ளே வளர வச்சான். அல்லாஹ் அழகான இருப்பிடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி இங்க யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு இப்ப கதாலிக்க மக்கள் யூசுப நாம் இப்படித்தான் யூசுப் அலி இஸ்லாத்துக்கு அறந்தி பில் அறந்தி பூமியிலே ஒரு அழகான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். எதற்காக? அஹாதீஃபி, அவருக்கு இன்னும் நிறைய ஞானத்தையும் கனவுக்கு பலனையும் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தான் அனைத்து விஷயங்கள் மீது மிகைத்தவன். அப்ப மனுஷன் என்னதான் பிளான் பண்ணாலும் என்னதான் திட்டமிட்டாலும் அது எல்லாத்தையும் மிகச்சவன் யாரு? அல்லாஹ் தான். பொலாக்கின் அக்ஷரன் நாசி லாயாலமோன், ஆனா நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அல்லாஹ் சொல்றான் பொலாக்கின் அக்ஷரன் நாசி லாயாலமோன், நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அல்லாஹ் தான் என்னதான் நீ பிளான் பண்ணி, என்னதான் திட்டமிடு, என்னதான் வந்து பண்ணு, என்னதான் செயல்படு, என்னதான் சூழ்ச்சி பண்ணு, எல்லாத்தையும் மிகச்சவன் யாரு? அல்லாஹ் தான். எல்லாத்தையும் மிகச்சவன் அல்லாஹ் தான். ஆனா உலாக்கின் அக்ஷரன் நாசி லாயாலமோன், நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பலம்மா பலகா சுத்தா, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க அந்த அசீஸ் மன்னனுடைய வீட்டில் வளர்றாங்க. அல்லா சொல்றான் பலம்மா சுத்த பலகா சுத்தா, அவர் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது, சொல்லாம நிறுத்திடலாமா புலம்னு கொஞ்சம் சரி, பலம்மா பலகா சுத்தா, அவர் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது ஆத்தை நாகு ஹுக்மன் வஹில்மா, அவருக்கு நாம் ஞானத்தையும் அறிவையும் வாரி வழங்கினோம். அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் வாரி வழங்கினோம். பக்கதாலிக்க நஜிசில் முஹசினின், நல்லவர்களுக்கு நான் இப்படித்தான் உதவி செய்வேன். அல்லா பாருங்க, ஒவ்வொரு சம்பவத்தை சொல்றது எதிரெடுத்த தன்னை போய் சொல்றேன், நான் எப்படி நடந்துப்பேன், எல்லாத்தையும் மிகச்சவன் நான் தான், நான் நல்லவர்களுக்கு இப்படிதான் உதவி செய்வேன், நான் இப்படிதான் வந்து என்னுடைய விருப்பப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வேன். அது மாதிரி அல்லா எழுதல சொல்றான் பாருங்க, இதுதான் அல்லாவுடைய ஸ்டைல். அல்லா ரபுல்லா சும்மா கதை சொல்ற மாதிரி போயிட்டே இருக்க மாட்டான். ஒரு சம்பவம் சொல்லும் பொழுது அதன் மூலம் நமக்கு என்ன படிப்பினை தேவை, அந்த படிப்பினை அங்க சொல்லுவான். அல்லா சொல்லா பாருங்க, இப்படி ஒரு சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு ஒரு கடை ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி எறியப்பட்டு அவரை கண்டெடுத்து அவரை அடிமையா கொண்டு வந்து வித்து கடைசியில் அல்லா ஒரு அற்புதமான இடத்துல சேர்த்து அல்லா சொன்னா வளம்மா பலம் அசுத்தா, அவர் இப்படியே வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைந்த பொழுது ஆத்தை நான் ஹொக்குமம் வயல்மா, அவருக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் வழங்கினோம். நல்லவர்களுக்கு நம்ம எப்பவுமே இப்படிதான் செய்வோம், இப்படிதான் நற்கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தங்கி இருந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ராவதத்து உள்ளத்தி ஹுவஃபி பைத்திஹா, அவர்கள் எந்த வீட்டுல தங்கி இருந்தாரோ அந்த வீட்டில் இருந்த பெண் அன் நப்சிஹி, யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் மீது இச்சை கொள்ள ஆரம்பித்தார். யாரு? அந்த மன்னருடைய அந்த அசீசுடைய மனைவி. மனைவி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஏன்னா ஈஸ்வரத்தில வளர்ந்து வாலிபு பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவ்வளவு அழகா இருந்தவங்க, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அழகுல பாதியை கொடுக்கப்பட்டவங்க. அப்ப அந்த வீட்டுல ஒரு பெண் அந்த வீட்டுல இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு வந்து என்ன ஆகுது, அதற்கு யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் மேல ஒரு இச்சையும் காமவெறியும் ஏற்பட ஆரம்பிக்குது. வகல்லகத்தில் அபுவாப, அவள் தன்னுடைய வீட்டு ஜன்னல்களை எல்லாம் அடைத்து விட்டாள், வீட்டு வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டாள். அடைத்து விட்டு தன்னை அந்த ஹராமான விபச்சாரத்திற்கு தயாராக்கி கொண்டு காலத்தை அவள் சொன்னாள், ஹைத்தலன் வா வா என்ற இச்சை தீர்த்துரை என்று அவள் அழைத்தாள். கால யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய, உன்னுடைய கணவர் வேற என்னுடைய எஜமான், அவர் என்னை எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு அழகா தான் புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் அவருக்கு துரோகம் பண்ண முடியுமா? அல்லாட்டையும் பார்த்து நான் அல்லாட்டையும் குற்றவாளி ஆயிடுவேன், உன்னுடைய கணவன்ட்டையும் குற்றவாளி ஆயிடுவேன், இது பெரிய பாவம். இன்னஹுல்லா யுஃப்லிஹுல் ஜாலிமூன், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவன் ஒருபோதும் உருப்பிட மாட்டான். யார் சொல்றாங்க? யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க, இது நம்பிக்கை துரோகம், நான் வந்து நீ அழைக்கக்கூடிய அழைப்புக்கு நான் இணங்கிட்டேன்னு சொன்னா உன் அல்லாவுடைய பாவமைய மேலே வரும், அல்லாவுடைய நஷ்டத்துக்கு நான் ஆளாயிடுவேன், பாவியாயிடுவேன். அதே நேரத்தில் உன்னுடைய கணவன் எவ்வளவு கண்ணியமா என்ன வச்சிருக்காரு, எவ்வளவு பொறுப்பா என்ன பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு, நான் அவருக்கு துரோகம் பண்ணதாயிடும். அப்படி நான் துரோகம் பண்ணா இன்னஹுல்லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் ஒருபோது வெற்றி பெற மாட்டார்கள், உருப்பிட மாட்டாங்க, நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயப்படுறாங்க. உலகது ஹம்மத் பிஹி, ஆனா அவ விடுறதா இல்ல, அவளுக்கு இச்சை உச்சில ஏறிடுச்சு. உலகது ஹம்மத் பிஹி, அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வற்புறுத்துகின்றாள். அல்லாஹ் சொல்றான், அவள் வற்புறுத்திய வற்புறுத்தலுக்கு இவர் நல்ல திருஹாத்திரமான ஒரு ஆண் அழகானா இருக்காரு, நல்ல திருஹாத்திரமான ஒரு வாலிப வயதில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த பெண் எல்லா விதமான எந்த விதமான தடையும் இல்லாமல் அவளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத் தவறான இச்சைக்கு அழைக்கின்றாள். அல்லாஹ் சொல்றான், ஹம்ம பிஹா, யூசுஃபும் அவள் மீது இச்சை கொண்டிருப்பார், லௌலா அன்றா புர்ஹான ரப்பிஹி, அவர் மட்டும் தன்னுடைய ரட்சகனுடைய எச்சரிக்கையை பார்த்திராவிட்டால். அப்ப அல்லாவுடைய அச்சம் மட்டும்தான் அவரை தடுத்ததுங்கிற அல்லாஹ், அல்லாவுடைய அச்சம் மட்டும்தான் அவரை தடுத்தது. அந்த அல்லாவுடைய அச்சம் மட்டும் அவருக்கு இல்லைன்னு சொன்னா அவர் என்ன இருப்பாரு, அந்த பாவத்திலே விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஹம்மத் பிஹி, அவள் வெறி கொண்டு காதல் கொள்ள ஆரம்பித்தால், ஹம்ம பிஹா, இவரும் அவருடைய காதல் வலையிலே விழுந்திருப்பார். எப்பொழுது, லௌலா அன்றா புர்ஹான ரப்பிஹி, இவர் மட்டும் அல்லாவுடைய அத்தாட்சி ஆதாரத்தை பார்க்காமல் இருந்திருந்தா. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய அத்தாட்சியை பூரா பார்த்தாங்க, அல்லாஹ் தனக்கு எப்படி உதவி செஞ்சான், எப்படி கண்ணியப்படுத்தினா, இவ்வளவு அழகான இருப்பிடத்தை கொடுத்தான், இதை பூரா பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்து அல்லாவுடைய நம்பிக்கை உள்ளத்துல அதிகமா இருந்ததுனாலயும், அல்லாவுடைய அச்சம் உள்ளத்துல நிரம்பி இருந்ததுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லை என்றால் அவள் அழைத்த அழைப்புக்கும் அவள் செய்த ஏற்பாட்டுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன இருப்பாங்க, பலிகளா இருப்பாங்க. ஏன் சொன்ன சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எத்தனையோ பேர் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அமையவில்லை, அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. சந்தர்ப்பம் அமைந்து அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்திலும் ஒருத்தன் நான் அல்லாவுடைய அச்சத்தினால் விளைவிக்கிறேன், இவன் தான் அல்லாஹ் அவுலியா, இவன் தான் அல்லாவுடைய நேசன். அப்ப நான் பாவமே செய்யறதில்ல அப்படின்ட்டா பாவம் செய்தா பாவத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல உனக்கு. நீ எப்ப அல்லாட சிறந்தவன் ஆவா என்றால், பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் வசதி கிடைத்தும் அந்த பாவத்தை வந்து செய்யலண்டா, அப்பதான் அல்லாட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன், ஏழு விதமான மக்கள், புகாரில் ஹதீஸ்ல வருது, சபஅத்துன், ஏழு விதமான மக்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷின் கீழ் ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பானா, கண்ணியப்படுத்துவானா. கியாமத்தினால மாஷர் எல்லாம் நிப்பாங்க, எல்லாம் நிப்போம். சூரியன் ஒரு பனைமர உயரத்துல இருக்கும், அவரவர் பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையில் மூழ்கி தத்தளிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஏழு விதமான மக்களை மட்டும் கூப்பிட்டு ஸ்பெஷலா பொறுக்கி எடுத்து தன்னுடைய அரிசின் கீழே அவருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பானா, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அந்த ஏழு விதமான மக்களை ரசூலா வரிசைப்படுத்துறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் தஅத்துஹு தாத்த ஹஸனா, ஒரு ஆண்மகன், அவனை நல்ல அழகான ஒரு பெண் அழைக்கின்றாள், ஒரு அழகான பெண் அழைக்கின்றாள், அழைத்து அவருடைய தேவைக்காக இச்சைக்காக அழைத்த பொழுது இவன் சொல்றான், இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாவை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அவன் விலகிக் கொள்வானே. ஆனால் நல்ல அழகான பெண்ணு, நல்ல கோத்திரத்தை சார்ந்த பெண்ணு, நல்ல கண்ணியமான பெண்ணு, அவள் வந்து ஒரு விபச்சாரியோ கால் கேளோ அல்ல, கண்டவனா அழைக்கிறதுக்கு அவள் குறிப்பிட்ட ஆளை விரும்பி அழைக்கிறா. இந்த மாதிரி ஒரு பெண் அழைத்தோம், கால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாவை பயந்துக்கிறேன் என்று சொல்லுவானே ஆனால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த ஏழு பேர்ல ஒருத்தனா தன்னுடைய அரசியல் கீழ் நிழல் கொடுக்கின்றான். அந்த மூணு பேர் சேர்ந்து சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்ச ஏதாவது ஒரு அமல் இருக்குமே, அந்த அமலை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வச்சு திறந்தா உண்டு, இல்லைன்னு சொன்னா நம்ம இங்கே மூணு பேர் மூத்தா வேண்டியதான் அப்படி மூணு பேர் மூணு சம்பவத்தை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு, என யாருல்லா அல்லாஹ் முறையிடுறாரு, தொழுதுட்டு முட்டிட்டு அல்லாட்ட முறையிடுறாரு, ரப்பே எனக்கு ஒரு அழகான சச்சா மகள் இருந்தா, என்னுடைய சின்னத்தா மகள் இருந்தா, ரொம்ப அழகான பெண், அந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும், அவளை வைத்து நான் எப்படியாவது என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வெறியோடு இருந்தேன். என்னுடைய வெறியை அவள்கிட்ட ஒரு முறை சொல்றேன். அப்பா அவ சொல்றா, எனக்கு நீ வந்து 2000 திருகம், சில அதிசயத்தில் 200 திருகம் வருது, 2000 திருகம் எனக்கு பணம் சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தா நான் வந்து என்னை உன்னத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறா. 2000 திருகங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய தொகை, அது அவ்வளவு லேசில் என்ன தொகையெல்லாம் பெரட்ட முடியாது. இருந்தாலும் அவள் மீது உள்ள அந்த வெறி, அவள் மீது கொண்ட அந்த இச்சை, அவள் மீது கொண்ட காம வெறி, நான் கஷ்டப்பட்டு 2000 திருகத்தை சம்பாதிச்சு தேடி அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறேன், அவளும் முழுமையாக தன்னை என்னிடத்தில் ஒப்படைக்கின்றாள். நான் அந்த பணத்தை ஒப்படைச்சிடறேன், அவளும் முழுமையாக தன்னை என்னிடத்தில் ஒப்படைக்கின்றாள். அந்த வார்த்தையை சொல்றாரு, யா அல்லாஹ், நான் அவளை அடைவதற்காக எத்தனை வருஷம் வெறி கொண்டு அலைஞ்சேனோ, எத்தனை வருஷம் நான் அவளை வந்து வெறி பிடிச்சு காம வெறி பிடிச்சு அலைஞ்சேனோ, அந்த வெறியெல்லாம் தனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, எந்த விதமான தடை இல்லை, அவளை என்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டா. அந்த காரியத்தை செய்யக்கூடியவன் எப்படி உட்காருவானோ அப்படி உட்கார்ந்து நான் எல்லா விதமான ஆயத்தமும் ஆன நிலையில் அந்த பெண் சொல்கிறாள், இத்தகில்லா, அல்லாஹ் பயந்துக்கேன்னு சொல்றா. உடனடியா யா அல்லாஹ், உன்னுடைய பயம் வந்து அந்த பணத்தை விட்டுட்டு அவளை விட்டுட்டு உன்னுடைய பயத்தினால் எழுச்சி வந்துட்டு, ரப்பே நான் இந்த காரியத்தை உனக்காக வேண்டி மட்டும் செஞ்சிருந்தா யா அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுக்கிட்டு இந்த பாறையை விலகச் செய் அப்படிங்கிறாரு. அந்த பாறை விலகுது, ரசூலா சொல்றாங்க, புகாரி ஹதீஸ்ல வருது, பாறை விலகுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வந்து அவனுடைய அச்சத்தினால் தவிர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஒரு மிகச்சிறந்த ஒரு கராமத்தாக, நீங்க நம்ம சொல்றமே அவுளியாக்களுக்கு அந்த கராமத்து இருக்குது இந்த கராமத்து இருக்குன்னு சொல்லி, கராமத்னா என்ன, இதுதான் கராமத். நமக்கு ஒரு பாவம் செய்வதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருந்தோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மட்டும் அந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்வோம் என்றால் இதுக்கு பேர் தான் கராமத்து. இந்த கராமத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக மிகப்பெரிய அந்தஸ்தா உயர்த்தி வைக்கிறான். இமாம் காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கோம், நாளைக்கு சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ் சொல்றான், அவர் மட்டும் அந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்காமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் அவரும் அந்த பாவத்தில் விழுந்திருப்பார் அப்படின்னு சொல்றான். இதனுடைய தொடரையும் சில மத்த சம்பவம் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதனுடைய அமைச்சியோட தோஃபிக் தந்திருப்பான. பெண் வீட்டாருக்கு நிக்கா அன்றே வலிமாக இருந்து கொடுக்கலாமா? அதாவது வலிமா என்பதுங்க கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் அவங்க தனிமையில சந்திக்கணும். வெறும் நிக்கா மஜ்லிஸ் நிக்கா அடிச்சு மாப்பிள்ளை மண்ணையும் பார்க்கல உடனே வலிமா கொடுக்கறதுங்கிறத விட சுண்ணத்தின்னு சொன்னா, அதாவது அவங்க ரெண்டு பேரும் வீடு கூடுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கணும், குறைஞ்சபட்சம் தனிமையெல்லாம் சந்திக்கணும். அவங்க சந்திச்ச பிறகுதான் அந்த வலிமாங்கிறதே சுண்ணத்தாகும். சோ அதனால நிக்கா அன்றே கொடுக்கலாமா? கொடுக்கலாம், வலிமா கொடுக்கலாம். ஆனால் அந்த வலிமாவுக்கு முன்னாடி அந்த மனப்பெண்ணும் மன மாப்பிள்ளையும் தனிமையில ஒரு ரூம்ல சந்திச்சிடணும். சந்திச்சு அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் செய்யறாள் இருக்கோ தாம்பத்தியம் கொள்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்படி தாம்பத்தியம் நடக்காவிட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் தனிமையில அவங்க சந்திக்கணும். சந்திச்ச பிறகு அந்த வலிமா என்பதுதான் சுண்ணத்தா இருக்கும். சில மாதங்கள் முன்பு தாங்கள் தினம் ஒரு தீர்வு என்று புரோகிராம் நடத்தி மிகவும் உபயோகமாக இருந்தது, மறுபடியும் அதை நடத்தும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது தினம் ஒரு தீர்வுன்னு ஒன்று நடத்துறோம், நம்ம ஒவ்வொரு நாளைக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வேலைக்கு வந்தாரு, அவர் அந்த ரெக்கார்டு பண்றது அந்த எடிட் பண்றதுலாம் வந்து நல்லா பண்ணாரு, பக்காவும் பண்ணாரு, சரி இவரு செய்வாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அவரை வச்சு ஆரம்பிச்சோம். வளம மணி நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பலகினது இல்ல, சொல்லாமலாம் ஓடி போயிட்டாரு. ஏன் ஓடினாரு இதுவரைக்கும் தெரியல, சொல்லாமலாம் ஓடி போயிட்டாரு. சோ அந்த மாதிரி யாராவது வந்து நல்ல இந்த அனிமேஷன் இந்த வீடியோ ப்ரோக்ராமிங் இதெல்லாம் பண்ற யாராவது நல்ல ஆள் இருந்தா வாங்க, இன்ஷால்லா அவங்க நல்ல சம்பளமும் தர்றோம், சும்மாலாம் இல்ல, நல்ல சம்பளம் தர்றோம். யாரும் ஆள் இருந்தா சொல்லுங்க, இன்ஷால்லா நம்ம மக்காப்பள்ளிக்கு தேவைப்படுது நிறைய சமுதாய பணிகள், நிறைய விஷயங்களுக்கு நம்ம இன்னியோட ஸ்கீம் பண்றதுக்கு ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்பப்ப நம்ம வந்து அதன் விளம்பரங்கள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல விளம்பரங்கள் அனுப்புறதுக்காண்டி அந்த போட்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது, எல்லா ஏற்பாடும் நம்மள்ட இருக்குது. இப்படி செய்யறதுக்கு ஆள் தான் ரொம்ப கடுமையான தட்டுப்பாடு. அப்படி யாராவது நல்ல ஆள் இருந்தா இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்க, இன்ஷால்லா அவங்க நல்ல சம்பளமும் தர்றோம், தொடர்ந்து இன்ஷால்லா அந்த பணிகளையும் மேற்கொள்வோம் இன்ஷால்லா. முரீது மற்றும் காதிரி என்பவர்கள் யார் தெரியலையே? முரீதுங்கிறவங்க வந்து முரீது வியாபாரிகள், காதிரிங்கிறவங்க காதிரி வியாபாரிகள், எல்லாம் வியாபாரிகள். அது சொல்லுவாங்க, அதாவது அந்த முரீது வாங்குறவங்க அந்த நம்ம நண்பருக்கு சொல்லுவாரு, அது சொல்லுவாரு, லா இலாஹா இல்லல்லா உதர்க்காமல் இதரல்லா, அதான் முரீதுகளாம். அதான் லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா திருப்பி செய்வாங்க. அந்த லா இலாஹா அர்த்தம் என்னமா, லா இலாஹா இல்லல்லா உதர்க்காமல் இதரல்லா, அங்க உள்ள பணம் அங்க வந்துடணும்லா. இதுதான் அந்த முரீதுகளுடைய அடிப்படை. மற்றபடி முரீது கிரீது பையத்து இதெல்லாம் ஃப்ராடுங்க, பெரும்பாலும் ஃப்ராடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட பையத் வாங்குறாங்க. அது உண்மையான பையத். அந்த உண்மையான பையத்தை நிறைவேற்றக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க இன்னைக்கு உலகத்துல, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அந்த முரீது கிரீதுன்னு சொல்லிட்டு முரீது வாங்கிட்டா சோப்பு தொப்பி போட்டுக்கணும், பச்சை தலப்பை கட்டிக்கணும், முரீது தெரியா அப்படின்றாங்க. இவன் பூரா ஃப்ராடு பயிலு. இவங்க என்னன்னு சொன்னா அந்த ஷேக பத்தி இவங்க வேலையை என்னடக்கா புரோபகண்டா, கொள்கை பரப்பு செயலாளர் இவெல்லாம். இவன் என்ன பண்ண 102 பேர் ஏ மாலுக்கியாஜி உன போலத்தை உத்தாச்சி பூரா மிஞ்சாங்க துமாரா துமாரா பூரா போல்னாச்சு நை அப்படின்னு என்ன பண்ணுவான், சும்மனா பெரிய பில்டப் கொடுப்பான். அதான் உறுதல பழம் சொல்லுவாங்க, பீர் விட்டு தேவி நெகி முறீர் விடாதேத்தே. பீர் எழுந்திரிக்க வக்கீல உட்காந்துருப்பான், இவன் பறந்தாருங்கானா. அந்த மாதிரி பீர் விட்டு தேவி நெகி விடாதே முறீது விடாதேங்கிற மாதிரி இவன் எழுந்து பறக்க வைக்கிற மாதிரி கதை சொல்லி கற்பனை கட்டி இல்லாத புள்ள அந்த கப்சா விட்டு அவன் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஆச்சு. ஆள் செத்து விடுறது ஏ ஆஜி உட்காருவான். இந்த மாதிரி அந்த முதல் பீர் பாத்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்பிலே வீடு இருக்கும், பள்ளிவாசலுக்கு தொலைவர மாட்டான். பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்பிலேயே சொல்றது எங்கன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, நம்ம ஏரியாலதான். பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்புல அந்த தெரு எந்த மாதிரி தெருனா அவர் வீட்டில இருந்து இறங்கி நடந்து வர வேண்டாம், அவர் வீட்டுல இருந்து அப்படி ஜம்ப் பண்ண பள்ளிவாசல் வந்துடலாம். உள்ள அந்த தெருக்குள்ள ஒரு ஆட்டோ தான் போக முடியும், ஒரு ஆட்டோ கூட ஆட்டோ போக முடியாது, அவ்வளவு சின்ன குறுகளான தெரு. அவர் அப்படி ஜம்ப் பண்ண பள்ளிவாசலுக்கு வந்துட முடியும், ஆனா பள்ளிவாசலுக்கு தொழ மாட்டார். மூத்தா போயிட்டார் அவரு, அல்லா அவர் பாவஞ்சிருந்த பாவத்தை மன்னிக்கிட்டோம். ஆனால் வழிகேடர்கள் சொல்ல வர்றேன், வழிகேடர்களுக்கு தான் சொல்ல வர்றேன், அப்படிப்பட்ட ஆளு பள்ளிவாசலுக்கு தொழ வர மாட்டாரு. அவன் முறித கூட்டு ஜெய் யாஜி தும இத்தா போலத்தை சொத்துமார பீர்க்கே பாருமே நமாஸ் வீட்டுக்கு அமைத்து படை சார் ஜெய் துமே மாறுமே ஜி இவ போய் பார்த்தாங்க என்னடா உள்ள போய் பார்த்தா ஷேக் தூங்கிட்டு இருப்பார் தொழில் டைம்ல. ஜெய் கியாஜி ஷேக் சோத்தர் ஜெய் ஜிஸ்மானி சோத்தா ஜி ரூஹானி சிலைகையா, அவர் உடம்புதான் அங்க தூங்குதான், உயிர் எங்க போயிடுச்சான் காபத்துலாக்கு போயிடுச்சான். சரி ஏன் காபத்துலாக்கு போற ஏன் இங்க தொழில் மாட்டேங்கிறதா ஜே உங்க யான் கே இமாம் சா இமாம் சா பூரே உங்க கோன் போய் ஆத்மியா திஸ்தான ஜி பூரா ஜான்வரா திஸ்தான். அவருக்கு தொழில் வைக்கிறவங்க தொழுவுறவங்க யாருமே அவருக்கு மனுஷனா தெரியுது, எல்லாம் அவங்க சொல்லக்கூட கப்சா எல்லாம் போய் இதையும் நம்பிட்டு அப்படி போய் நிக்கிறான் உரு போட்டுக்கிட்டு. அதனால இது ஈமான இழந்தவர்கள் அகீதாவை இழந்தவர்கள் அல்லாம நம்பிக்கை இல்லாதவங்க செய்யக்கூடிய பிராடு. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த இடமும் கிடையாது. பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது ஆண்கள் போல் செய்யலாமா, அனைத்து உறுப்புகளும் நிலத்தில் பட வேண்டுமா? அதாவது பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது ரசூலா சொல்றாங்க உமிர்த்த நஸ்துத அலா சபாத்தி ஆகுது மீன், 7 உறுப்புகள் மீது சஜிதா செய்யும்படி நான் கட்டளப்பட்டுகிறேன். இது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியான சொல்ல. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் செய்யற மாதிரியே பெண்கள் முழுமையா செய்யக்கூடாது, கொஞ்சம் கையெல்லாம் ஒடுக்கி வச்சு கொஞ்சம் அடக்கமா செய்யணும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி பெண்கள் சஜிதா செய்யற முறை வேற, ஆண்கள் சஜிதா செய்யற முறை வேற, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே முறை தான். சில இமாம் அபோனி பிரமத்தலால் மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்கன்னா நீங்க ஆண்கள் செய்யற மாதிரி கையை அகட்டி வச்சுட்டு தான் சஜிதா செய்யக்கூடிய பெண்கள், கொஞ்சம் கையை ஒடுக்கி வச்சு கொஞ்சம் அடக்கமா செய்யணும். ஏன்னா தொழுக பெண்கள் தொழும் பொழுது யாரா பார்த்தாங்கன்னா அது விகாரமா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சொல்றாங்க. மற்றபடி சஜிதாவுடைய முறையே வேற சிஸ்டமே வேற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் உட்கார்ந்து தொழலாமா? முடியலன்னா உட்கார்ந்து தொழலாங்க, முடியவே இல்லை அப்படிப்பட்டவங்க கர்ப்பிணி பெண்கள் குனிய முடியாது நிமிர முடியாது, உட்கார்ந்து தொழலாமா? நான் உட்கார்ந்து தான் தொழணும் இல்லைன்னா தொழுகை விட்டுறணும் அப்படிங்கிற பட்சத்தில் உட்கார்ந்து தொழலாம். ஆனா இன்னைக்கு சகோதரர்களே உட்கார்ந்து தொழுவுறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு, உட்கார்ந்து தொழுவுறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, தொழுகையில நிற்பது ஃபர்ம், தொழுகையில நிக்கிறது ஃபர்ம். என்னுடைய உஸ்தாத் மரியாதைக்குரிய யாக்கூப் ஹஸ்ரத் தாவத் பரக்காத்துக்கும் காஷ்மீர்ல உஸ்தாதா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 85-90 வயசு, நடக்கிறதே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நின்றுதான் தொழுறாங்க. நான் அல்லாட்ட அதிகமா துவா செய்யறதை அல்லாஹ் என் ஹயாத் இருக்கிற வரைக்கும் நின்று தொழணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து தொழுறதுங்கிறது ஒரு பெரிய ஃபேஷன், அப்படியே ஜாலியா உட்கார்ந்துருது. இது என்ன தொழுகை இது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பள்ளிவாசல்கள் சர்ச்சா மாறிட்டு வருது, பல பள்ளிவாசல் சர்ச்சா, பாதிதான் பள்ளிவாசல் மீதி பூரா சேர் போட்டு வச்சிருக்கோம். மக்காப்பள்ளி பாதி போற இந்த பக்கம் போற நின்று தொழுவங்களுக்கு இந்த பக்கம் போற செயற்படுது. அவன் வருவான் மாப்பிள்ள மாதிரி கால்கள் கால்படாத கூட ஜாலியா வச்சிருக்காந்துட்டு. இது என்ன தொழுகை? யாரையும் மாத்திர தொழுகை இது? அதே நேரத்தில் 10 ரூபாய்க்கு கீழே போட்டு ஹாஜிஷா குமார் 10 ரூபாய் உடனே குடிஞ்சு எடுக்க தெரியும், 10 ரூபாய் குடிஞ்சு எடுக்க தெரியும். ஆனா தொழுகை குடிய முடியாது. பத்து ரூபா கீழே விழுந்தா முடிஞ்சதுக்கு தெரியும். அப்ப யாரையா கூப்பிட்டு எனக்கு குனிய முடியாதுங்க, கொஞ்சம் இந்த ரூபாய் எடுத்தாங்க, கேட்க மாட்டாரு. அவன் எடுத்து ஓடி போயிட்டானா? அதனால இவர் குனிஞ்சு எடுப்பார் பத்து ரூபாய், ஐம்பது ரூபாய், நூறு ரூபாய் கீழே விழுந்தா. ஆனா சஜிதாக்கு மட்டும் குனிய முடியாதுன்னு சொன்னா இது யாரை ஏமாத்த? அதனால சகோதரி அல்லாட்ட துவா செய்யுங்க, யாரெல்லாம் நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நின்று தொழணும்னு சொல்லி. ஏன்னா உட்கார்ந்து தொழுவது என்பது அது பாதி தொழுகைதான். அதெல்லாம் யாருக்கு உட்கார்ந்து தொழுவ சொல்றான்டா, அனுமதி கொடுத்தான்டா? ஒருத்தரால குனியவே முடியாது, சான்ஸே கிடையாது குனியறதுக்கு. அல்லது படுக்க படுக்கையா இருக்கிறார், அவரால் எழுந்து உட்காரத்தான் முடியும். இவர் மூணு மாடி மேல எழுந்து வருவார், பள்ளி மக்காப்பிள்ளையே பாக்குறோம், நல்ல மாடிப்படி ஏறி வருவாரு. ஏறி வந்து வர்ற வழியில அங்க ஏதாவது கீழே கிடக்கு குனிஞ்சு எடுப்பாரு, ஆனா உள்ள வந்தவனோட சேரல உட்கார்வாரு. இது என்ன தொழுகை இது? அதனால சகோதரர்களே, தொழுகை என்பது நிற்பது என்பது தொழுகையில கட்டாய பறந்தது, கட்டாய பறது. அப்படி உட்கார்ந்து தொழுவதான் முடியும்னு சொன்னா, சேர்ல உட்கார்ந்து தொழுவுறதை விட கீழே சம்மனை போட்டு உட்கார்ந்து தொழணும், அதான் முறை. கீழே சம்மணம் போட்டு உட்காந்து தொழணும், உட்கார நிமிக்கவே முடியலனா சும்மா முட்டு வலிக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு வலிக்கிற மாதிரி தெரியுது. நல்ல 25 வயசு பையன் நின்று எடுத்து உட்கார்ந்து தொழுறான், என்னடா அது? அந்த நுனி விரல லைட்டா ஒரு கட்டி மாதிரி நினைச்சு பாருங்க, அதை சின்னதை கீறி விட்ட பாருங்க, அதுக்கு ஒரு மருந்து போட்ட பாருங்க, அதுல ஒரு லைட்டா வலிச்சது பாருங்க, அதனால உட்காந்து தொழுறேன். என்னங்கடா இது? என் குனிஞ்சா என்ன ஆயிடும்? நித்திக்கிற சோறு போற அந்த புண்ணு வழியே வெளியே வந்துருமா? அதனால சகோதரர்களே, உட்கார்ந்து தொழுவது என்பது முறையே கிடையாது, நின்று தான் தொழ வேண்டும். கஷ்டப்பட்டா நின்று தொழணும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, தொழுகை முறை சொல்லி தராங்க. அப்ப அத்தையாத்துல உட்காரும் பொழுது உன்னுடைய இடது காலை இப்படி படுக்க வச்சு, வலது காலை நல்லா இப்படி நிக்க வச்சுக்க, இப்படி எல்லாம் படுக்க கூடாது, நிக்க வச்சுக்கங்கிறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லா அப்படி வச்சா வலிக்குது யார சொல்லா காலு அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜ்ருக்கி அலா கத்ரி நஸபிக்கு, எவ்வளவு சிரமப்படுவே அவ்வளவுதான் கூலி. சிரமமே இல்லாம ராகத்தனுக்கு அங்கேயே வலிச்சிடக்கூடாது, ராகத்தனுக்கு என்ன தொழுகிறது? சிரமப்பட்டு தொழுவோம், அதெல்லாம் கூலி தருவோம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிங்கும் போது லைட்டா புண்ணு இருக்குது, லைட்டா கட்டி இருக்குது, எனக்கு பெருமைக்கான்னு சொல்லல, வலது பக்கம் முட்டுல ஒரு வாரமா ஒரு சின்ன கட்டி வந்து சஜிதாக்கு போக முடியல, அவ்வளவு வலி. முட்டியை கீழே வச்சு அது பாயில வச்சு அப்படி வலிக்குது. வேற வழி இல்லாம முசல்லா நாளா மடிக்கி போட்டு அது மேல காலை வச்சு வச்சு தொழுது இருக்கிறேன். என் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆகும்? உதாரணத்துக்கு சொன்னா விளங்குறதுக்கான சொல்றேன். அதனால சகோதரர்களே, சும்மா இந்த கட்டி காயம் புண்ணு இதெல்லாம் காரணம் காட்டி உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நிற்பது என்பது ஃபர்து. அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் போதுதான் சொன்னா கூமூல் இல்லாஹி காணித்தேன், அல்லாஹுக்காக அடிபணிந்து நிலையில் நின்றுங்கள், நில்லுங்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மண் காம ரமலான, யார் ரமலானோட இரவுல நின்று வணங்குகிறாரோ. அப்ப தொழுகையை பற்றி சொல்லும் போதுதான் ரசூல நிக்கிறது நிக்கிறது நிக்கிறது சொல்றாங்க, யார் உட்கார்ந்து வணங்குகிறாரோ அவருக்கு கூலி கொடுப்போம் அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல. சோ அதனால நிற்பது என்பது தொழுகையுடைய ஃபர்ந்து, இன்ஷா அல்லாஹ் கடைசி நின்றே தொழுவணும். பெண் குழந்தைகள் எத்தனை வயது முதல் நோன்பு கடமை? பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க பருவம் அடைஞ்சிலிருந்து நோன்பு கடமை. பருவம் அடைவதற்கு முன்னாடி வைக்கக்கூடிய நோன்பு அவர்களுக்கு பயிற்சி, அந்த நோன்பின் நன்மை சில பெற்றோர்கள் கிடைக்கும். மௌலானா பிளீஸ் ரீஸ்டார்ட், தினம் ஒரு தீர்வு. சரி, இன்ஷா அல்லாஹ் வில் ஸ்டார்ட். இட் வாஸ் quite useful to have cannot with Islam with short 10-15 minutes video daily. Kindly consider, inshallah. அது சொன்னேன் உங்களுக்கு, அந்த தினம் ஒரு தீர்வு தான். அது யாரும் நல்ல ஆள் கொடுங்க இன்ஷால்லா, நீங்களும் சொல்லுங்க, தெரிஞ்ச சர்க்கிள் சொல்லுங்க, கொஞ்சம் பொறுப்பா செய்யற மாதிரி யாராவது பசங்க வந்தாங்கன்னா நல்ல சம்பளம் கொடுக்கலாம். ஏன்னா அது டெக்னிக்கல் வேலை, அது தெரிஞ்சவங்க நான் பாட்டு பேசி கொடுத்துட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உட்காந்து அதை எடிட் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதை சரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். இன்ஷால்லா ஆரம்பி சொல்லுங்க இன்ஷால்லா. வாட் இஸ் இஸ்லாம் சே ரிகார்டிங் மாஸ்டர்பேஷன், ஹராம் ஆர் மக்ரு? மக்ருலாம் கிடையாது, ஹராமுங்க. மாஸ்டர்பேஷன்ங்கிறது அது ஹராம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஆண் மகன் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரெண்டு வழியை சொல்றான், ஒன்னு திருமணம், இன்னொன்று அடிமை பெண். ஒமன் இபத்தகா வரா அதாலிக்க, சூரத்துல் மூமின் அல்லாஹ் சொல்றான், இந்த இரண்டை தவிர மூன்றாவது வழியை யார் தேடுவாரோ ஃபௌலாயிக உமுல்காவூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள் அப்படிங்கிறான். சோ அதனால அந்த மூன்றாவது வழியில சேர்ந்ததுப்படும் இந்த மாஸ்டர்பேஷன்ங்கிறது, இது வந்து வரம்பு மீறியவர்கள் அல்லாஹ் சொல்றான். நேற்றைய பிஜி அவர்களின் அவர் படிச்சு அவர் எழுதியிருக்காரு, நான் படிக்கலங்க, நான் சொல்ல ஒரு பேர. டிவி நிகழ்ச்சியில் சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்றும் இஸ்லாத்தின் தூய வடிவம் வஹி மட்டுமே என்கிறார். சஹாபாக்களை பின்பற்றுவதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? ஆரம்பிச்சு விட்டாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிணாம வளர்ச்சி. இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே சொல்ல போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, குரான் ஹதீஸ் மட்டுமே அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன நினைக்குது? வஹி மட்டுமே, குரான் ஹதீஸ் மட்டுமேன்றவங்க இப்ப என்ன நினைக்குது? வஹி மட்டுமே. வஹி மட்டுமே சொல்லக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச காலத்துல ஹதீஸ தூக்கி எரிய போறாங்க. ஹதீஸ இப்ப எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய அறிவுக்கு பொருந்தாட்டா அந்த ஹதீஸ் தேவை இருந்து அவசியம் கிடையாது. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்பட்டா அந்த ஹதீஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நிறைய ஹதீஸுகளை அவருடைய குறுகிய அறிவுக்கு பொருந்தவில்லைங்கிறதுக்காக வேண்டி ஈஸிய சஹாபாக்கள் நிராகரிக்கிறாங்க. அதுல ஒரு கிறுக்கம் பேசுறான், கிறுக்கனா தான் இருக்கும் நாம, அந்த கிறுக்கம் பேசுறான், இவடா பாசுங்க இவடா பாசு, இவரெல்லாம் ஒரு மனுஷனாயவங்களா, நவுது பில்லா அவன் பேசுறான், இவரெல்லாம் ஒரு மனுஷனா இபின் அப்பாஸ், இவங்க போய் சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. இந்த இபின் அப்பாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆம்பளை பசங்களாம் உங்களை இச்சை தீர்த்துக்கிறதுக்காண்டி ரொம்ப கொச்சையான வார்த்தையால, மாஸ்டர்பேஷனுக்கு அந்த சுய இன்பத்துக்கு ரொம்ப கொச்சையான வார்த்தையால சொல்லி இது செய்யலாங்கிறாரு. இவரெல்லாம் ஒரு சஹாபியா, இந்த நாய் பேசுறான் யார பத்தி, எந்த இபின் அப்பாஸுடைய நெஞ்சத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு அல்லாஹும்மா அல்ஹிம்ஹு தஃபாஸீரல் குர்ஆன், யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை பூரா இவருக்கு வழங்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்களோ, அந்த இபின் அப்பாஸ பத்தி இந்த பச்சை நாய் சொல்லுது என்னன்னு, இவனா ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கிறான் சஹாபாக்களை பார்த்து. அவங்க சொன்ன ஒரு சம்பவத்தை, அவங்க சொன்ன ஒரு இதை இவனா அதை வந்து இட்டு கட்டி அசிங்கமான வார்த்தைகளை கொச்சப்படுத்தி, அவங்க கொடுத்த ஒரு ஃபத்வா, மார்க்க ஃபத்வா, அது இவன் சொல்ற மாதிரி அசிங்கமான ஃபத்வா இல்ல. அவங்க சொல்றாங்க ஒரு கணவன் மனைவியை விட்டு நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறான், அவங்ககிட்ட ஒரு ஃபத்வா கேட்கிறாங்க, கணவன் மனைவி விட்டு நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறான், அவன் அவனுக்கு ரொம்ப உடல் இச்சை இருக்குது, இந்த நேரத்தில் விபச்சாரத்தில் போயிடுவானோன்னு பயம் இருக்குது, இந்த நேரத்தில் மாஸ்டர்பேஷன் செய்யலாமா? அப்ப இவன் அப்பா சரதியெல்லாம் சொல்றாங்க, அவன் விபச்சாரத்தில் போயிடுவான்னு பயம் இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவன் மாஸ்டர்பேஷன் செய்யலாம். இது எப்படி சொல்றான், இந்த நாய் எப்படி சொல்லுது, இவரெல்லாம் சஹாபியா, ஆம்பளை பசங்களாம் வந்து கொச்சியான கேவலமான வார்த்தையால சொல்லி இப்படி செய்யலாங்கிறாரு, இவரெல்லாம் சஹாபியா, இவரை பின்பற்றணுமா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் வந்து ஒரு வளர்ப்பு பிள்ளை எடுத்து வளர்க்கிறேன், அந்த பிள்ளை வந்து பிற்காலத்துல வந்து என் மனைவிக்கு வந்து மகரமா இருக்காது, வளர்ப்பு பிள்ளையா எடுத்து வளர்க்கிறோம், வளர்ந்துட்டா என் மனைவி இந்த பாக்குறோம்ல, யூசுஃப் அலைஹிஸ் ஸலாம் வளர்ப்பு பிள்ளையா எடுத்து வளர்க்கிறாங்க, ஆனா அந்த பெண்ணுக்கு யூசுஃப் அலைஹிஸ் ஸலாம் ஆசை வந்துருது, அப்ப மகரம் இல்லாங்க, மகரம் இல்லாதனால அப்ப நான் மகரமாறதுக்கு என்ன பண்ண, யார சொல்லலாம், ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு அது ரொம்ப நீண்ட விளக்கம் உள்ள அதிசய, ஒரு ஷார்ட்டா சொல்றேன், உன் மனைவிக்கு அவருக்கு பால் கொடுக்க சொல்லிவிடு, அந்த மனைவி வந்து அவருக்கு பால் கொடுத்துட்டா இது என்ன ஆயிடும், பால் குடி தாய் ஆயிடும், அப்படி பால் குடி தாய் ஆயிட்டா மகரம் வந்துடும் அப்படின்றாங்க. இது ஒரு நீண்ட விளக்கம் உள்ள அதிசு, இதை எவ்வளவு கேவலமா சொல்றான்டா, அந்த எந்த சஹாபியை பத்தி கேட்டாங்களோ அந்த சஹாபி வந்து 18 வயசு பையனா, வளர்ப்பு மகன்கிறது 18 வயசு பையனா, 18 வயசு பையன் ரசூல் என்ன சொன்னாங்களாம், உன் மனைவி பால் குடிக்க சொல்லிருந்தாங்களாம், இது நடக்குமாங்க, இப்படி பண்ண முடியுமா? அதனால இந்த அதிசய பொய், இந்த அதிசய எவன்லாம் வந்து வற்புறுத்துறானோ உண்மை சொல்றானோ அவன்லாம் உன் பொண்டாட்டி மாத்த 18 வயசு பேர் பால் குடிக்க விடுவியா? இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு கேவலமாக. அதே மாதிரி எவ்வளவு மோசமான வார்த்தைகள் சொன்னா, எந்த வீடியோ கிளிப் எல்லாம் இருக்குது அவன் பேசுறது, அந்த நாய் பேசுறது வீடியோ கிளிப் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதாவது இப்படி பேசுறப்பா, அந்த தாய்ப்பாளம் கொண்டாடி பால கடந்து தீக்கடை வச்சு தீக்கடை நடத்து, தீ போட்டு குடி, ஒரு தாய்ப்பாலை எவ்வளவு கொச்சப்படுத்துறா பாருங்க, கேவலப்படுத்துறா பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ எதுக்காக வேண்டி, அந்த ஹதீஸ பொய்யின்னு சொல்லணுமா, இப்படி ரசூலா சொல்லிருக்க மாட்டாங்க, அதனால நீங்க சொன்னு அந்த அதிசி பொய், அது ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது, அதனால பொய்யாக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளவு கீழ்த்தரமா எவ்வளவு கேவலமா இறங்கி சஹாபாக்களையும் ரசூலுல்லாவையும் கேவலப்படுத்தி பேசக்கூடியவர்கள் அவங்க இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அவங்க இப்ப வஹிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், கூடிய சீக்கிரம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், காதியானி மாதிரி அல்லது மிர்சா குலாம் அஹமது காதியானி மாதிரி ஆக போறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதனால தயவு செஞ்சு இதை பைத்தியகரத்தனமா நம்பி அவன் பின்னாடி போறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணுங்க, அல்லாஹ் நாடனா ஹிதாயத்தை கொடுத்துட்டோம். டிஎன்டிஜி சம்பந்தமான ஜமாத்துல் உலமாவின் ஃபத்வா பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நோ கமெண்ட்ஸ். இந்த ஃபத்வா இப்ப கொடுத்திருக்காங்க ஜமாத்துல் உலமால இருந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்னு சொல்லி, அது இந்த நேரத்தில் கொடுக்கிறது அவருக்கு விளம்பரப்படுத்ததான் உதவும். ரமலான்ல அவருடைய ப்ரோக்ராம் டிஆர்பி ரெட்டி ஏறாம கிடக்குது, இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்ததுனால அவருடைய டிஆர்பி ரெட்டி ஏறி போயிடும், அதனால இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது அந்த ஃபத்வா கொடுப்பதற்காக ஒரு 7 பேர் கொண்ட போட்டுருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருமே பிதாத்திகள், கபர் மனைவிகள், அவங்களுக்கு பிஜே பிடிக்கதான் செய்யாது, அவங்களோட காஃபி இன்னைக்கு சொன்னாங்க 10 வருஷம் காஃபி சொல்லிட்டோமே அப்படிங்குவாங்க அவங்க. சோ அதனால அந்த ஃபத்வா எந்த அளவுக்கு சரி அல்லாஹ் வாலம், நான் அதை பத்தி கமெண்ட்ஸ் அடிக்க விரும்பல. ஒரு பொருளை விலை பேசி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் இடையில் வந்து விலை பேசாதீங்கன்னு கூறியிருக்கும் பொழுது, நீங்கள் இதுதான் மார்க்க நிகழ்ச்சி மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இடையில் டிஎன்டிஜி புகுந்து விட்டனே தவறு இல்லையா? அதுவும் அவர்கள் நிகழ்ச்சி நல்லாவே இல்லையா? அதுதான் அது அங்க கேட்க வேண்டிய கேள்விங்க. அது இன்னைக்கு இல்ல, நான் 15 வருஷமா தமிழன் டிவியில இதுதான் மார்க்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன், பல வருஷமா அந்த தமிழன் டிவி ஓனருக்கு நெருக்கடி, சம்சிங் அசிங்க வரட்டு, சம்சிங் அசிங்க நடத்தக்கூடாது, இதுல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு ஒவ்வொரு வருஷம் போய் அவர் எவ்வளவு தராரு, 2 லட்சம் தராரா, நாங்க 5 லட்சம் தரோம், நாங்க 7 லட்சம் தரோம் சம்திங் அந்த வெரைட்டி. அவனு மனுஷன் தான் எவ்வளவு பொறுத்து பொறுத்து பார்ப்பான். இப்ப என்ன பண்றாங்க, 5 மடங்கு அதிகமா கொடுத்துருக்காங்களாம். அந்த எனக்கு போன் பண்ணி காசிமி நான் 1 மடங்குக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், 2 மடங்குக்கு சப்போர்ட் பண்ணலாம், 5 மடங்கு இருக்கும்போது நானும் வியாபாரி தானே, நான் என்ன பண்ணுவேன், அதனால அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சரி நான் சொன்னேன், சரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், 1 வருஷம் சந்தோஷப்பட்டு போட்டோம். ஏன்னாட்டா சக நிகழ்ச்சியில டிவியில பேசாட்டா சம்சிங் காசிமி மோதா போயிடுவானா என்ன? சரி எனக்கும் வந்து பல ஆண்டுகளாக ஒரு உள்ளத்துல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் சொல்லுவேன், கேட்டு டிவியில பாத்துருப்பீங்க, என்னுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சகருடைய இபாதத்துக்கோ தஹஜ்ஜுக்கோ இஸ்திகபாருக்கோ இடையூறா இருந்தா தயவுசெய்து என் நிகழ்ச்சியை பாக்காதீங்க, உங்களுடைய இஸ்திகபார்ல கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ராகத்தா இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில எனக்கு அமல்கள் செய்யறதுக்கும் தஹஜ்ஜு தொழுவதுக்கும் அல்லாஹ் துவா செய்யறதுக்கும் அழுவுறதுக்கும் தொழுவதுக்கும் எனக்கு ரொம்ப ராகத்தா இருக்குது. அதே நேரத்துல ஒரு உள்ளத்துல ஒரு வருத்தம், நிறைய பாமர மக்கள் போன் பண்ணி என்ன சொல்றது உங்க நிகழ்ச்சியை பத்தி எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஹயர் அதுல ஒரு நன்மை இருந்தாலும் இதுல ஒரு நன்மை இருக்கதான் செய்யுது, அதனால இந்த 1 வருஷம் விட்டாச்சு. சரி அது ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கமே அவங்க போய் இடைமறிச்சாங்களே, இந்த அதிசயம் தான் அவங்களுக்கு அதிசயம் இல்லையா? அப்புறம் என்ன, அவங்க இஸ்லாத்தை தீய வடிவில் சொல்லிட்டு இருக்காங்க, தூய வடிவில் இல்ல தீய வடிவில். In our school, the school management is not allowing us to go for Jumma. So can we pray anywhere in the school itself? We are just 8 students. Please clarify. If you are in the school, you will be able to get Jumma permission. Jumma will allow you to get Jumma. Okay, now you will go to the school. The 8 parents are saying the school will be more request. ஜும்மாங்கிறது ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அதையும் மீறி முடியலன்னு சொன்னா வேற வழியில் அல்லாட தௌபா செஞ்சு லோஹர் தொழுதுங்க. யார் இந்த சலஃபிகள் பரேலவி டிஎன்டிஜே இவர்களை தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே முளைக்கிறார்கள்? சலஃபிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வழிகட்டு போனவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது டிஎன்டிஜே விட நல்லவங்க அந்த மாதிரி ஆளுதான் இந்த சலஃபிகள் அப்படிங்கிறவங்க. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சலஃபு சாலிஹின் சொல்லக்கூடிய நல்லூர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நல்ல நல்ல இஸ்லாமிய ஸ்காலர் இருக்கிறாங்களே, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிறது சலஃபிகள்ங்கிறவங்க. அவங்க அவங்கள சில பேர் வஹாபிகள் சொல்லுவாங்க, ஜாக்குன்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சலஃபிகள்ங்கிறவங்க. சோ அதனால டிஎன்டிஜி அளவுக்கு மோசமான ஆளுங்க கிடையாது, அவங்களோட கொஞ்சம் நல்லவங்க. இல்மி சேவைகளான ஐஏஎஸ் எஸ்ஐ கோச்சிங் இவற்றை சிலர் காஃபிர் அரசிற்கு ஆலோசிக்கிறார்கள் என்று விமர்சிக்கின்றனர், இதற்கு உங்களின் பதில்? பொறாமைனால காதல போக வருது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது இவங்க எப்படின்னா, தானும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க செஞ்சாலும் செய்ய விட மாட்டாங்க. ஒரு இமாமே பேசினாரா, ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாங்க இன்னைக்கு, அந்த ஐஏஎஸ் எழுத்தியமா சொல்லி கொடுக்குறாங்க, ஜுமால பேசுறாங்க ஐஏஎஸ் எழுத்தியமா சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி மாட்டிக்கொள்ளாமல் ஊழல் வாங்குவது, எப்படி யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் வாங்குவது, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் அங்கே அப்படின்னா. ஒருத்தர் என்ன சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டாரு, காதல புக வர ஆரம்பிச்சிருச்சு, பொறாமையில காதல புக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்படி காதல புக வர்றவங்க சொல்ற வார்த்தை இது. இன்ஷால்லா நம்ம அதனாலதான் எஸ்ஐ கோச்சிங்கா இருக்கட்டும் அல்லது ஐஏஎஸ் அகாடமியா இருக்கட்டும், பிள்ளைங்களை நம்ம அன்னைக்கூட பேசினாங்க, எமக்கு பள்ளியில இடம்லாம் பத்தல, கொஞ்சம் வேற எங்கேயாவது இடம் மாத்தலாம் முடிஞ்சு. நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இன்ஷால்லா கியாமத்து நாள் வரைக்கும் ஐஏஎஸ் அகாடமி பள்ளியில தான் நடக்கணும். இந்த பள்ளியுடைய மாஹோல்ல பள்ளியுடைய இபாதத்தோட நடக்கிறதுனாலதான் அவங்க வந்து உண்மையான ஐஏஎஸ்ஆ இருக்க முடியும், தக்வாவோட இருக்க முடியும், நம்ம இஸ்லாமிய தர்பியத்தோட உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். எதுக்குன்னு சொன்னா, நம்ம நோக்கமே அதுதான், இஸ்லாமிய தர்பியத்தோட ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் ஆகுறதுதான் நம்ம நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் நம்ம பிள்ளைங்க ஆயிட்டு இருக்கிறாங்க. 100% இன்ஷால்லா அல்லாஹ் நம்பிக்கை வச்சு எங்களால் ஷூரிட்டி கொடுக்க முடியும். இங்கிருந்து உருவாகக்கூடிய ஐஏஎஸ்கள் அவங்க வாழ்க்கையில இன்ஷால்லா ஒரு பைசா கூட இன்ஷால்லா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இன்ஷால்லா. இதை மீறி காஃபி அரசுக்கு ஆள் சேர்க்கிறாங்க, பொறாமையில பேசுறோம், இதெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதற்கெல்லாம் இன்ஷால்லா எங்களுடைய ரிசல்ட் பதில் சொல்லும் இன்ஷால்லா. ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்க சொன்னாங்க, இது என்ன ஒரு ஆலிம் சாக்கு எப்படி ஐஎஸ் அகாடமி ஆரம்பிக்க முடியும், அவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டு இப்பெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம நசீம் ஐஏஎஸ் சொன்னா, கடக்கிறா விடுங்க நீங்க போய் அவனை பத்தி பேசிக்கிட்டு, இன்ஷால்லா நம்ம ரிசல்ட் எல்லாம் பதில் சொல்லுவாங்க, வாயை அடைக்கிட்டாங்க. அல்லா தலா ஒரே வருஷத்து ரிசல்ட் கொடுத்தா அவங்க வாயை அடைச்சு போச்சு, விமர்சனம் பண்ணவங்களா. அது மாதிரி அல்லா இன்ஷால்லா அவன் தர வெற்றி தான், எங்களுடைய வெற்றி எங்களுடைய திறமெல்லாம் சொன்னா தயாரா இல்ல, அவன் தர வெற்றி தான் ரப்பல் ஆலமீன் தர்றான், அந்த வெற்றி இன்ஷால்லா அவனுடைய வாயை அடைக்கும் இன்ஷால்லா. சவுதி அரசிற்கும் இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சிக்கும் மற்றும் முஸ்லீம்கள் ஆங்காங்க அடிபடுவதற்கும் தொடர்பு உள்ளதா? நிச்சயமா தொடர்பு உண்டு. இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து ஆங்காங்க கேவலத்துக்கும் வீழ்ச்சிக்கும் ஆளாகப்படுறாங்கன்னா அதுக்கு சவுதி அரசாங்கத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு. சில பேர் நான் இந்த சவுதி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறது கொள்றதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கிளிப்பிங் போட்டு சீதேவியில் கொண்டு கொடுக்குறாங்க, பாருங்க இவர் அச்சரிசில ஒரு கோட்டா கொடுக்காத கொடுக்குறாங்களாம். மோடியை கண்டித்து பேசுனதை பூரா மோடிக்கு கிளிப்பிங் போட்டு ஒரு சீதையை அனுப்பியிருக்காரு, மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி, இவர் பாருங்க மோடி எப்படி எப்படிலாம் திட்டுறாரு, இவருக்கு வந்து நீங்க மத்திய அரசுடைய ஸ்கீம்லாம் கொடுக்காதீங்க, மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா. ஒரு அந்த சீதேவிகள் தான், இந்த 4 எழுத்து சீதேவிகள் தான், 4 கால்னு சொல்லுவாங்க மிருகத்தை, அந்த மாதிரி 4 எழுத்து சீதேவிகள். இந்த நாலெழுத்து சிதேவிகள் நரேந்திர மோடியுடைய ஆபீஸுக்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட், இல்மி வந்து சம்சுதீன் காசிமி பணத்தை சம்பாதிச்சு அப்படியே கோடி கோடியா கொள்ள அடிச்சு அநியாயமா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு, இல்மிங்கிற பேர்ல வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரை உடனே கண்காணிங்க, அதே மாதிரி சரியத் கோட்டுங்கிற பேர்ல பெண்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் இல்லாத பொருள் அது அவதூறு எல்லாத்தையும் எழுதி நரேந்திர மோடி ஆபீஸுக்கு லெட்டர் போட்டு அங்கே எம்பியருக்கு வந்தாங்க. அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை அந்த மொட்டை நோட்டீஸ் போட்ட சீதேவிகளுக்கு ஆர்டிஐல வேற ஆர்டிஐல வேற என்ன பத்தி இல்லாத பொருள் அதெல்லாம் போட்டு அல்ஹம்துலில்லா அவங்க வந்து நேரடியா வந்து பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன ஆகி போச்சுன்னா அந்த சீதேவிகளுக்கு நன்றி சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் நிறைய செய்யுங்கப்பாண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப அல்ஹம்துலில்லா அடுத்த ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்க போறோம் அல்லாஹ் கிருபையினால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே அந்த ஸ்கீமை இல்மிட்ட ஓபன் வச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு சொன்னா எட்டாம் கிளாஸோட ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான ஸ்கீம் இன்ஷால்லா அதை ரம்ஜான் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவோம். இவங்க வந்து எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு விசாரிச்சு போனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா ஸ்கூலா இருக்கட்டும், இல்மியுடைய 250 பேர் படிக்கக்கூடிய ஸ்கூலா இருக்கட்டும் அல்லது அகாடமியா இருக்கட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க வருஷத்துக்கு 3 தடவை சென்னை கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நமக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. சென்னை கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வருஷத்துக்கு குறைஞ்சது 2 தடவை 3 தடவை அகாடமி இன்ஸ்பெக்ஷன் வராங்க. எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா, லைப்ரரி எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்காங்களா, எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகுதான் நமக்கு வந்து அவங்க இவங்க ரிப்போர்ட் அனுப்புறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பெர்ஃபெக்டா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க இந்த பண்ண இந்த அவதூறு பிரச்சாரத்தினால எல்லாம் வந்தாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அலமதுல்லா நல்லா செய்யுங்க, இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் தரன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த மாசம் பெருநாள் கழிச்சு மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நஜ்மா அப்துல்லா நம்முடைய இல்மி ஸ்கூல நான் நேரில் வந்து பார்வையிடுறேன், உங்களை அப்ரிஷியேட் பண்றேன், நீங்க செய்யக்கூடிய பணி ரொம்ப அற்புதமான பணி, நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த மாசம் நேரில் வராங்க நம்ம ஸ்கூலுக்கு. சோ அதனால இவங்களுடைய இந்த அவதூறுகளை பத்தியோ இந்த விமர்சனங்களை பத்தியோ அலமதுல்லா சமீப காலமா ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன், சமீப காலத்தில் அதனால இருக்கிற ரியாக்ஷனை பார்க்கும்போது அடிமை பெண்ணுடைய வம்சத்தில் இருந்து ஒரு நபி வரக்கூடாது அப்படின்னு நீயே நிர்ணயிச்சுட்டா என்ன நபி யார் வரணும் யார் வரணும் நீ தீர்மானிக்கிறியா இது கிறிஸ்தவருடைய வாதம். இது அப்ரஹாம் வந்து அடிமை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணாரு, அடிமை பெண்ணை வம்சத்துல எப்படி நபி வரலாம் வரக்கூடாது யார் சொன்னது, அதை தீர்மானிக்கிறோம் அல்லாஹ் இல்ல உனக்கு அந்த பவர் கொடுத்தது அடிமை பெண் வம்சத்திலிருந்து நபி வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால அவனோட திருப்பி கேட்கணும், அதுக்கு வந்து உனக்கு யார் சொன்னது, அது உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது, அந்த ரைட்ஸ் உண்டா இல்லையா தீர்மானிக்கிறோம் அல்லாஹ். வருடா வருடம் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது மக்கள் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றனர், மதுகபிற்கா இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் கொடுமா, சிறுக்கிமா, தராவி எற்ற காத்திரு, இதுக்கு தீர்வு என்ன, மக்கள் அது எப்பொழுது விழிப்புணர்வு அடைவார்கள், உங்களை பார்த்தா கேட்கறாங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலா சலைக்கணும், நான் சலைக்கணும், நான் தான் சலைக்கணும், என்ன அது வருஷம் வருஷம் இதையே கேட்டுட்டு இருக்கேன். வருஷம் வருஷம் கேட்கறாங்க, புதுசு புதுசா மக்கள் வர்றாங்க, புதுசு புதுசா மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு போன வருஷம் சொன்ன பதில் அவங்களுக்கு எப்படி தெரியும், அதனால புதுசு புதுசா கேட்கறேன், அதனால நானும் சலைக்காம பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இருந்தாலும் புதிதாக பழைய ஏற்கனவே சொன்ன பதிலா இருந்தாலும் கூட ஏற்கனவே கேட்ட விஷயமா இருந்தா கூட புதுசா கேட்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நடைமுறைப்படுத்துறதுக்கு. அதனாலதான் அல்லாவே குரான்ல சொன்ன விஷயத்தையும் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்றான், மனிதன் மறதியாளன், மனிதன் மறதியாளன், அதனால திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றான் ஒரு விஷயத்த, அதனாலதான் நம்மளும் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றோம், அது ஒரு தப்பு கிடையாது. சாப்பிடும்போது சலாம் கூறலாமா அல்லது சலாம் ஏதேனும் கூறினால் பதில் சொல்லலாமா, தப்பு கிடையாது, சாப்பிடும் போது சலாம் சொல்லலாம் பதில் சொல்லலாம், வாயில அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் வாயிலோட முழுங்கிட்டு பதில் சொன்னா போதும். பெண்கள் முகத்திரை அணிந்து தவறுகள் ஈடுபடுகின்றன, முகத்திரை அணிவது தவறு என்று கூறுகின்றனரே, முகத்திரை பெண்கள் அணியலாமா கூடாதா, ஹிஜாப் மட்டும் போதுமானா, இது இப்ப ஹெச் ராஜா சொல்லலங்க, ஹெச் ராஜா இப்ப சொன்னதா எல்லாம் வருத்தப்படுறாங்க, பர்தாவை பத்தி முகத்திரை அணிஞ்சுக்கிட்டு பெண்கள் மால் பிராக்டிஸ், இதே வார்த்தை சொல்றான் அந்த ராசுகள் மால் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையை ஹெச் ராஜா சொல்லல, 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் பிஜி அவர்கள் சொல்லிட்டாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் பிஜே சொன்னாரு, அவர் நான் தெளிவா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் ஹெச் ராஜா ரிப்பீட் பண்றான். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாருன்னா அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ராமகோபாலன் சொல்லிட்டான் கிரண்டு பையன், அவன் சொன்னதை அண்ணன் சொன்னாரு, அண்ணன் சொன்னது இப்ப ராஜா சொல்றாரு, புரிஞ்சுங்க. இந்த முகத்திரை அணிதை பத்தி எதை சொல்லியிருக்கிறேன், அல்லாவே சொல்றான் குரான்ல, இன்னைக்கு அந்த ஆயத்துல சொன்னேன், உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கேட்டா அல்லாஹ் ஆயத்து இருக்குன்னா சூரத்துல் அஹ்சாபுல ஆயத்து, யுத்னீன் அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய தலை முந்தானை உங்க பெண்கிறத்துல இறக்கி கொள்ள சொல்லுங்கள், ராலிக்கு அதுனா யுஹரஃபுன வலா யுதைன், அப்படி அவங்க தலை முந்தானை இறக்கிட்டாங்கன்னா இவங்கலாம் கண்ணியமான பெண்கள் என்று அறியப்பட்டு அவங்க எந்த விதமான யூடிசியும் நடக்காம இருக்கும், அல்லாஹ் சொல்றான் எந்த விதமான தீங்கு நடக்காம இருக்கும் அப்படிங்கிறான். சோ அதனால முகத்திரை அணிஞ்சுதான் ஆகணும். நோன்பின் போது மறந்து போய் தண்ணீர் அருந்து விட்டால் நோன் முடியுமா, முடியாது, நான் மறந்து போய் பிரியாணியே சாப்பிட்டாலும் நோன்பு முடியாதுங்க, மறந்து போய் நல்ல பிரியாணி கட்டு கட்டிட்டீங்க, அதுக்கு ஐயோ நோபாச்சே அப்படின்னா நோபு முடியாது. மறந்து செய்தால் இஸ்லாமிய பாடல்கள் கேட்கலாமா? நல்லா கேளுங்க. இசை இல்லாம, இசை இல்லாம யார் கேட்பா? இஸ்லாமிய பாடல்கள் அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் ரசூலை பத்தி பாடலாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. பாடலாம் பாடல் கேட்கலாம், இசை இல்லாமல். அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க இயலாத பேண்ட் அணிந்திருக்கும் ஜீன்ஸ் நிலையில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்துக் கொள்ளலாமா? அந்த மாதிரி நேரத்தில் நீ நின்று சிறுநீர் கழிச்சுக்கண்டா, சுத்தம் பண்றதும் சரி, உங்களுடைய சிறுநீர் முழுமையா வெளியாகிறதும் சரி, முழுமையா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜீன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மேற்கத்திய கலாச்சாரம். இவெல்லாம் வந்து அப்படி என்னது, ஸ்கின் டச்சா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்கின் டச்சா, ஸ்கின் ஃபிட், ஸ்கின் ஃபிட், அப்படியே அந்த ஸ்கின்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஆடையிலேயோ உடல் உறுப்புகளிலேயோ கண்டிப்பா சிறுநீர் படாம இருக்காது. நம்ம அதை கட்டிட்டு எங்களுக்கு ஜிப்ப திறக்க முடியல, அதை திறக்க முடியல, டைட்டா இருக்குன்னு டைட்டா வச்சு சிறுநீர் கழிச்சீங்கன்னா அந்த டியூப்ல எல்லாம் சிறுநீர் டியூபுகள்ல வந்து சிறுநீர் அப்படியே தேங்கி இருக்கும். நீங்க நடக்கும்பொழுது, அப்புறம் உட்காரும் பொழுது, எந்திரிக்கும் போது, தொழும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் வரும், அந்த டியூப்ல சேர்ந்து இருக்கிறது அப்படியே ஒரு டிராப்ஸ் வெளியே வரும். தொழுகிக் கூடாது, தொழுகிக் கூடாது. இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வழிவகைகள். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, அந்த ஸ்லிம் ஃபிட்டோ ஸ்கின் ஃபிட்டோ இந்த பலாயெல்லாம் போடாதீங்க. பேண்ட் போடலாம், கொஞ்சம் லூசா போடுங்க, என்ன குறைஞ்சு போயிடும்போது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பாத்ரூம் போகணுமா, டாய்லெட்டுள்ள போயிடுங்க. உள்ள போய் முழு பேண்ட்டையும் உள்ளாடு எல்லாத்தையும் கழட்டிட்டு முழுமையா வந்து பாத்ரூம் எடுத்து அழகா சுத்தம் பண்ணி வெளியே வாங்க. அதனால நின்று சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இந்த ஜீன்ஸ் போல் பண்றதோ அதெல்லாம் முழுமையா சிறுநீர் கழிக்க முடியாது. ரசூலா சொல்றாங்க, ரெண்டு கபர்களை கடந்து சென்ற பொழுது அந்த ரெண்டு கபர்களும் அதாவது செய்யப்படுகிறார்கள். எதனால, ஒருத்தர் முறையா சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யறது இல்ல. இந்த மாதிரி அரைமுறையா சிறுநீர் கழிச்சுட்டு பேண்ட்ல படுறது, டிரெஸ்ல படுறது, ஆடையில படுறது, உடம்புல படுறது, இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவர் கபர்ல அதாவது செய்யப்படுறார் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அதனால கூடாது. பெண் எடுக்கும் வீட்டில இருந்து நாம் கேட்காமலேயே கட்டில் பீரோ மெத்தை பாத்திரங்கள் பலகாரங்கள் நகைகள் கொடுத்தால் வாங்கி கொள்ளலாமா? நீங்க கேட்காம அவங்க தரமாட்டாங்க, அப்படி தந்தால் வேணான்னு சொல்லிடுங்க. நம் உறவினர்களையே அதிகம் பேர் கஷ்டப்படும் போது நாம் கொடுக்க நினைங்க. பெரிய கச்சிமன கேள்வி மையம் நாளைக்கு போகமாஷா அல்லா ரபுல்லான் பேசின கேட்ட மதன் டேப்ளட்ஸ் சோதரில்.